وعلى آله وأصحابه أجمعين أما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரில்லா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் புனிதமிக்க ரமலானிலே சத்திய நபிமார்களுடைய வரலாறுகளையும் வாழ்க்கை நிகழ்வுகளையும் பேசியும் கேட்டும் வருகின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய ஹிதாயத்திற்கு காரணமான, நேர்வழிக்கு காரணமான உத்தமமான இந்த நபிமார்களுடைய வரலாறுகளை கேட்பதற்கும் பேசுவதற்கும் நமக்கெல்லாம் வாய்ப்பை அளித்ததை போன்று, அதன் மூலமாக படிப்பினை பெற்று நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று துஆ செய்த வண்ணமாக இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினம் நம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை பற்றி சொல்லும் பொழுது, மிஸ்ர் மன்னனுடைய சூழ்ச்சியிலிருந்து தன்னுடைய மனைவியை காப்பாற்றிக் கொண்ட நிலையில் அவன் அல்லாஹ்வுடைய குதிரத்தை, வல்லமையை பார்த்து அன்பளிப்பாக ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அடிமையாக இருந்தவர்கள் அவர்களையும் சேர்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்து அனுப்பியது. பிறகு சாரா அம்மையாருடைய அன்பான வேண்டுகோளின்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே ஹாஜரா அம்மையாரை திருமணம் செய்து கொண்டது போன்ற சம்பவங்கள் எல்லாம் நேற்றைய தினம் பார்த்தோம். இறுதியிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போய் ஷாம் தேசத்திலே போய் தங்குகிறார்கள். அங்கிருக்கக்கூடிய மக்களை அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தின் பக்கம், சிலை வணக்கத்திலிருந்து தடுத்து மக்களை உண்மையான மார்க்கத்தின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையிலே அன்னை ஹாஜரா அம்மையார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் சாரா அம்மையார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையிலே என்னதான் நபி இப்ராஹிமுடைய மனைவியாக இருந்தாலும் கூட அவர்களும் மனிதர்கள்தான், பெண்கள்தான் என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு மத்தியிலே சில கருத்து வேறுபாடுகள், மன ஒவ்வாமை ஏற்படுகின்றது. இந்த நிலையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உத்தரவிடுகின்றான், நபியே, உங்களுடைய மனைவி ஹாஜரா அம்மையாரை நான் சொல்லும் இடத்தில் கொண்டு விட்டு விடுங்கள், சாரா அம்மையார் மட்டும் இங்கே ஷாம் தேசத்திலே இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்க ஹாஜரா அம்மையாரை அழைத்துக் கொண்டு புறப்படுகின்றார்கள். எங்கு அவர்கள் இருந்து ஷாம் தேசத்திலே அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி புறப்பட்டது வடக்கு நோக்கி, அதாவது சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு வறண்ட பாலைவனத்தை நோக்கி புறப்படுகின்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு வழிகாட்டுகின்றான், போய்கிட்டே இருங்க, ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த பிறகு நான் சொல்லுவேன், அங்க அவங்களை விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹாஜரா அம்மையாரை அழைச்சிக்கிட்டு போறாங்க. எந்த நிலையிலே அவர்களுக்கு அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய மாபெரும் ஞாபகத்தாக நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கை குழந்தையாக பிறந்திருக்கின்றார்கள். பிறந்து பச்சிளம் குழந்தை குழந்தை பெற்ற பச்சை உடம்புன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை பெற்ற பச்சை உடம்பு கொண்ட அன்னை ஹாஜரா அம்மையார் இரண்டு பேரையும் அழைத்துக் கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க போய்கிட்டே இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவு வரல, போய்கிட்டே இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவு வரல. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனாங்க, வனாந்தர பாலைவனம். பாலைவனம் சொன்னா மலைப்பாலைவனம், எந்த விதமான ஒரு புல் பூண்டு கூட இல்லாத, புல் பூண்டு கூட முளைக்காத ஒரு வனாந்தர பாலைவனம், மலைப்பாலைவனம். வெறும் கல்லும் மண்ணும் தான் இருக்கும், ஒரு சின்ன செடியோ கொடியோ கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு வனாந்திர மலைப்பாலைவனத்துக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்க உத்தரவிடுறான், நபியே, மனைவியும் குழந்தையும் இங்க விட்டுட்டு கிளம்புங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹதீஸ்கள்ல வருது, கொஞ்சோண்டு ஒரு சின்ன தோல் துருத்தியில கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறாங்க, கொஞ்சோண்டு வலிச்செலவுக்கு தேவையான அளவு கொஞ்சம் பேரிச்சம்பழம் தான் எடுத்துட்டு போறாங்க. இவ்வளவு தூரம் அல்லாஹ் கூட்டிட்டு போவான், இவ்வளவு தூரம் அல்லாஹ் நடத்திட்டு போவான்னு அவங்களுக்கு தெரியாது. ஏதோ அல்லாஹ் கூட்டு போக சொல்றான், கூட்டு போறாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ன, அல்லாஹ் என்ன செய்ய போறான், அதுவும் அவங்களுக்கு தெரியாது. எதுக்காண்டி அல்லாஹ் கூட்டு போறான், எதுக்காண்டி தன்னுடைய பச்சிலம் குழந்தையையும் குழந்தை பெற்றெடுத்த இந்த பச்சை உடம்பு ஆஜராமையாரும் எதுக்கு அல்லாஹ் அழைச்சிட்டு போக சொல்றான், அதுவும் அவங்களுக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய உத்தரவை அழைச்சிட்டு போறாங்க. அந்த குறிப்பிட்ட மலைப்பாலைவனம் வந்த உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் உத்தரவு வருது, விட்டுட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி, சரி இங்கே இருங்க அப்படின்னு விட்டுட்டு கிளம்புறாங்க. ஹாஜர் அம்மையார் கேட்கிறாங்க, நபியே எங்க போறீங்க, எங்களை விட்டுட்டு எங்க போறீங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பதில் சொல்ல தெரியல, ஏன் கூட்டு வந்தோம், ஏன் விட்டோம், எங்க போறோம் அவங்களுக்கு தெரியல. அல்லாஹ்வுடைய உத்தரவு கூட்டு போங்க, கூட்டு வந்தாங்க, விட்டுட்டு போங்க, விட்டுட்டு போறாங்க. எதுக்காண்டு இந்த குறிப்பிட்ட இடத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தா, இந்த மலைப்பாலைவனத்தில் அல்லாஹ் விட சொன்னா ஒரு புல் பூண்டு கூட முளைக்காத, ஒரு மனித வாடையே இல்லாத வெறும் பாலைவனம், வெண் வெயில், தலைக்கு மேல சூரியன், பூமி கொதிக்குது, அப்படி மலைப்பாலைவனம் எதுக்கு விட்டு போ சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியல. ஹாஜர் அம்மையார் கேட்கறாங்க, நபியே எங்க விட்டு போறீங்க எங்களை, இவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. திரும்ப ரெண்டு மூணு முறை அந்த அம்மையார் கேட்கறாங்க, பச்சை உடம்பு என்னை விட்டுட்டு, என் பச்சை குழந்தைய விட்டுட்டு எங்க போறீங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பதில் சொல்ல தெரியல. அந்த அம்மையார் புரிஞ்சுக்கிறாங்க, அல்லாஹு அமரபிக், அல்லாஹு அமரபிக் விதாலிக், என்ன இப்படி எங்களை விட்டுட்டு போகணுங்கிறது அல்லாஹ்வுடைய உத்தரவா, ஏன் நீ காரணம் இல்லாம செய்ய மாட்டீங்க, அல்லாஹ் நபி, அப்ப இப்படி எங்களை இப்படி வனாந்திர காட்டில் விட்டு போகணுங்கிறது அல்லாஹ்வுடைய உத்தரவா? அதுக்கு மட்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இதன் ஆமா அப்படின்னா, இதன் ஆமா. உடனே அந்த அம்மையார் சொன்னா, இதன் லையுதையானா, அப்படி என்றால் நிச்சயமா எங்க ரப்ப எங்களை வீணாக்க மாட்டா, நீ கிளம்புங்க. எங்க ரப்ப எங்களை வீணாக்க மாட்டா, நீ கிளம்புங்க. சொல்ல இதெல்லாம் ஏதோ நமக்கு வந்து ஒரு கதைகளிலே கேட்பதற்கு, ஒரு கதையில பார்க்கறதுக்கு நமக்கு இது சாதாரண விஷயமா தெரியலாம். ஆனால் ஒரு உண்மை சம்பவம், ஒரு யதார்த்தமான ஒரு அப்பாவி பெண், எந்த ஊரும் தெரியாது, மொழியும் தெரியாது, நாடும் தெரியாது, பாஷையும் தெரியாது, கையில பச்சை குழந்தை, ஒரு வனாந்திர மலை பாலைவனம், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அல்ல, நினைச்சு பார்க்க முடியாத அளவு கூட மனித வாடையே கிடையாது, ஒரு புல் பூண்டு கிடையாது. அந்த இடத்துல கொண்டு வந்து கணவன் விட்டுட்டு போறாங்க, எங்கன்னு கேட்கிறாங்க. அந்த அவங்களால பதில் சொல்ல முடியல. அல்லாஹ்வுடைய கட்டளை என்றவுடன் இதன் லை உதையானா அப்படின்னு, அந்த அல்லாஹ் ஒருபோதும் எங்களை வீணாக்க மாட்டான், நீங்க கிளம்புங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மனைவியான அன்னை ஹாஜராமையாருக்கு அல்லாஹ் அவ்வளவு பெரிய தவக்குள், அவ்வளவு பெரிய நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய உத்தரவு என்றால் அல்லாஹ் ஒருபோது நம்மை வீணாக்க மாட்டான். இதே மாதிரி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான், தவக்குல் கொடுத்திருந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகைக்கு போறாங்க, நேத்த முந்தானது சொன்னேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல முழு தோட்டத்தை பாக்குறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல முழு தோட்டத்தை பாக்குறாங்க, பயந்து போய் நடுங்கி ஓடி வர்றாங்க வீட்டுக்கு. ரசூலுல்லா ஓடி வர்றாங்க பயந்து வீட்டுக்கு, ஜம்மிலுனி ஜம்மிலுனி, நான் இதே பார்த்து பயந்துட்டேன், எனக்கு காய்ச்சல் அடிக்குது, எனக்கு குளிர்து, என்ன போத்துங்க போத்துங்க ஓடி வர்றாங்க. அங்கே ரசூலுல்லா போன இடம் எந்த மாதிரி இடம், ஒரு மலை, எவ்வளவு உயர்ந்த மலை, சாதாரண மனிதர்களால மேல ஏற முடியாது. ஹிரா குகை இருக்குது இன்னைக்கு மக்கால, காபத்துல இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில், அந்த மலையில சாதாரண ஏறி இறங்க முடியாது சாதாரண மனிதர்களால, அவ்வளவு கடுமையான மலை. அங்கேயும் மக்கள் ஏறுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இருக்கிறதுனால வருஷத்துக்கு 3-4 தடவை அல்லாஹ் அங்க போற பாக்கியத்தை கொடுக்குறான், வாய்ப்பு கொடுக்குறான். இதுவரைக்கும் அந்த மலையில் நான் ஏறினதில்லை. ஒருத்தர் நானே மனைவி போட்டி போட்டோம், ஏறி பாப்போமாண்டு, என் மனைவி வேகமா மேலே ஏறிட்டாங்க, நான் பாதியில் ஏறிட்டு கீழே இறங்கிட்டேன், அப்புறம் வேண்டாம் போது கீழே இறங்கி கூட்டு வந்துட்டேன் அவங்களையும். அப்போ அது ஒரு வைராக்கியம் வச்சு ஏறித்தான் ஆகணும் அப்படின்னு போறவங்க தான் ஏற முடியுமே தவிர, ஏறனால இதை பிரயோஜனம் இல்லை, அதுவே விஷயம். அப்போ அந்த மாதிரி ஒரு மலையில பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 40 வயசு, அந்த அம்மாவுக்கு அப்ப 56 வயசு, ஹதீஜா அம்மையாக்கு எத்தனை வயசு, 56 வயசு. ஒரு கிழவி தன்னுடைய கணவன் மலைக்கு மேல இருந்து தவம் இருக்கிறாங்க, இந்த அம்மா அவங்க அவருக்கு தேவையான, அந்த கணவனுக்கு தேவையான உணவுகளை எடுத்துக்கிட்டு மேல கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றாங்க. இந்த காலத்துல பெண்கள் கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. எப்போ அங்க உட்கார்ந்து கணவன் சம்பாதிச்சுட்டு இருந்தார்தான், அந்த மலைக்கு மேல உட்காந்து கணவன் சம்பாதிச்சிட்டு இருக்காரு, அப்ப கொண்டு போய் கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனா சம்பாத்தியில தவம் இருக்கிறாரு, மலைக்கு மேல மனசனால ஏற முடியாத மலையில தவம் இருக்கிறாரு, அங்க கொடுத்து கொடுப்பாங்களா? மூதே நீதான் வேலை வெட்டி இல்லாம அங்க போய் உட்காந்துருக்க, நான் வேலை மேலே ஏறணுமா? சரி அங்க போனாங்க கொடுத்தாங்க முடிஞ்சுதா? இங்க ஓடி வர்றாங்க ரசூலுல்லா, நான் எதையோ பார்த்து பயந்துட்டேன், ஜமீலுனி ஜமீலுனி எனக்கு போர்வை போத்துங்க போர்வை போத்துங்க. அந்த நேரத்தில் சாதாரண ஒரு பெண்மணியாக இருந்தால், நான் நம்ம பெண் நம்ம வீட்டு பெண்கள் நம்ம வீட்டு மனசு தயாரா இல்ல, சாதாரண பெண்களா இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? என்ன இளவு எங்க போச்சோ தெரியல, எதை பார்த்து பயந்துச்சோ தெரியல, இப்படி வந்து அலறிட்டு வந்துருது, போர்வை போத்து போர்வை சொல்லி இது பண்ற அவஸ்தப்பட நம்ம சேர்த்து உயிரை வாங்குது சொல்லுவாங்களா இல்லையா? ஆனால் அந்த அம்மையார் கண்மணி நாயகம் செல்லல்லாத்துக்கு ஆறுதல் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நிச்சயமா உங்களுக்கு எந்த தீங்கு வராது, நீங்க யாருக்கு என்ன துரோகம் பண்ணீங்க, ஏழைகளுக்கு உதவி பண்றீங்க, முதியோர்களுக்கு உதவி செய்றீங்க, தாழ்த்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களை உயர்த்தி விடுறீங்க, அந்த மாதிரி ஆறுதல் சொல்றாங்க. மக்களுக்கு வழிபோக்கர்களுக்கு எல்லாம் நீங்க உதவி செய்றீங்க, அப்படிங்கும் போது என்ன எந்த தீங்கு உங்களுக்கு வரும், தைரியமா இருங்க அப்படின்னு ஹதீஜா அம்மையார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனாலதான் பிஸ்மில்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய வாழ்க்கையில யார் யாரு எத்தனை பேரும் எனக்கு உதவி செய்தார்கள், அத்தனை பேரோட உதவிக்கும் நான் உலகத்திலே கைமாறு செய்து விட்டேன், இல்லா ஹதீஜா, ஹதீஜாவை தவிர. ஹதீஜா எனக்கு செய்த உதவிகளுக்கு மட்டும் என்னால உலகத்துல கைமாறு செய்ய முடியல, இன்ஷால்லாஹ் மறுமையில செய்ய வேண்டாங்க. சொல்றேன்னா, அல் ஹபீசாத் லில் ஹபீசீன வல் ஹபீசூன லில் ஹபீசாத், அத் தய்யிபாத் லித் தய்யிபீன வ தய்யிபூன லித் தய்யிபாத். அன்னைக்கு ஒரு ஆயத்துக்கு விளக்கம் கேட்டாங்க, சூரத்து நூறுல வரக்கூடிய ஆயத்துக்கு, கெட்டவர்களுக்கு கெட்டவர்களை மனைவியாக கொடுப்போம், நல்லவர்களுக்கு நல்லவர்களை மனைவியாக கொடுக்கும் அல்லாஹ் சொன்னானே, எப்படி பொருந்தது பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்கள் என்ற இந்த உன்னதமான மனிதர்களுக்கு அவருடைய அழைப்பு பணியிலே, அவருடைய தக்வாவிலே, அவருடைய இறையச்சத்திலே பங்கெடுக்கக்கூடிய அளவுக்கு சிறந்த பெண்களை அல்லாஹ் மனைவியாக கொடுத்தா, அவர்களும் அந்த மனைவிமார்களை தர்பியத்து படுத்தினாங்க நபிமார்களும். அந்த அடிப்படையில் தான் இந்த அம்மையார் அன்னை ஹாஜர் அம்மையார் விட்டுட்டு போறாங்க. நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் விட்டுட்டு நடக்கிறாங்க நடக்கிறாங்க நடக்கிறாங்க, நடந்துட்டாங்க, ஃபுல்லா மலை பாலைவனம். இப்பவே நீங்க மக்களை பார்க்கலாம், மக்காவுக்கு போறவங்க பார்க்கலாம், ஃபுல்லா மலை, கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மலைதான். இப்பவே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மலைகளை இடிச்சாச்சு, இடிச்சு பில்டிங்கா கட்டியாச்சு. இதுக்கு அப்புறமும் மக்காலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வெளியே போய் பாருங்க, கண்ணுக்கு தெட்டின வரைக்கும் மலைதான் இவ்வளவு இடிச்சதுக்கு அப்புறமும். ஆனா அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும், போறாங்க திரும்பி பார்க்காம போறாங்க, போய் தூரம் போனதுக்கு அப்புறம் கண்ணுக்கு தெரியுதான்னு பாக்குறாங்க, கண்ணுக்கு தெரியல, எங்க விட்டு வந்தோம்னு தெரியல, எங்க திரும்பி பார்த்தார்கள் அங்க நின்று துவா செய்றாங்க, ரப்பி இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைர் தி ஸரைன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம், ரப்பே என்னுடைய மனைவியையும் என்னுடைய பச்சின குழந்தையையும் பிவாதின் கைர் தி ஸரைன் புல் பூண்டு முளைக்காத ஒரு இடத்திலே வனாந்திர காட்டிலே விட்டுட்டு வந்திருக்கிற ரப்பே, அவர்களுக்கு நீயே பாதுகாவலனாயிரு. இது யார் கேட்டது வாங்க, யாருடைய வார்த்தை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வார்த்தை. அவர்கள் கேட்ட துவா எந்த சூழ்நிலையில, அல்லாஹ்வுடைய உத்தரவை கேட்டு எந்த மறுபேச்சும் இல்லாம அல்லாஹ் மேல மட்டுமே முழுமையா நம்பிக்கை வச்சு மனைவியை குழந்தையை விட்டுட்டு வந்துடுறாங்க. திரும்பி பார்க்கறாங்க 2-3 கிலோமீட்டர் வந்ததுக்கு அப்புறம் திரும்பி பார்க்கறாங்க, கண்ணுக்கே தெரியல, அங்க நின்று துவா கேட்கறாங்க, ரப்பி இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைர் தி ஸரைன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம். இந்த துவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட இந்த துவா அல்லாஹ் ரொம்ப பிடிச்சு போனதுனால தன்னுடைய குர்ஆன்ல அல்லாஹ் சேர்த்தான் அந்த வார்த்தையை. இப்ராஹிம் சொன்னார், என்னிடத்துல துவா கேட்டார், எப்படி கேட்டார், யா அல்லாஹ் என்னுடைய மனைவியும் பச்சிலும் குழந்தையும் கைர் தி ஸரைன் புல் பூண்டு முளைக்காத ஒரு பள்ளத்தாக்கிலே ஒரு வனாந்திர காட்டில் விட்டு வந்திருக்கிறப்பே, அவங்களுக்கு உன் தரப்பில் இருந்து அவங்களுக்கு உதவி செய்ய அல்லாஹ். இன்னைக்கு தரவில ஓதுனாங்க, வஜால் அஃஃஇதத மினன் நாஸ் தஹ்வி இலைஹி வர்ஸுக்ஹும் மின ஸமராத், யா அல்லாஹ் இன்னைக்கு அந்த பூமி ஒரு வனாந்திர பூமியாக, ஆள் நடமாட்டம் இல்லாத பூமியாக, புல் பூண்டு முளைக்காத பூமியாக இருக்கலாம், ஆனா யா அல்லாஹ் நான் உத்தரவை கேட்டு என்னுடைய மனைவியும் குழந்தையும் அந்த வீட்டுல அந்த இடத்துல வனாந்திர காட்டுல விட்டுட்டு வந்ததுனால, வஜால் அஃஃஇதத மினன் நாஸ் தஹ்வி இலைஹி, உலகத்தில் அத்தனை மக்கள் உலகத்தில் அத்தனை மக்களுடைய உள்ளங்களையும் இந்த பூமியின் பால் ஈர்க்கப்பட்ட பூமியாக ஆக்குவாயாக. அல்லாஹ் ஆகிட்டானா இல்லையா, ஆகிட்டானா இல்லையா? அன்னைக்கு ஒரு வனாந்திர பூமி, அது புல் பூண்டு முளைக்காத, ஆள் நடமாட்டம் இல்லாத, ஒரு புழு பூச்சி இல்லாத ஒரு வனாந்திர பூமி, வனாந்திர மலைப்பாலைவனம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி துவா செய்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று துவா செஞ்ச மலை இன்னைக்கு பின்னால இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்களும் திரும்பி வந்துடுறாங்க, திரும்பி வந்து ஒரு மலைக்கு மேல நின்று துவா செய்யறாங்க, அந்த மலை இன்னைக்கு மினால இருக்குது. ஹாஜிகள் போறோம்ல, மினாக்கு அந்த மினால இருக்குது இன்னைக்கு அந்த மலை. ஹயர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்யறாங்க, வஜால் அஃஇதத மினன் நாஸ் தஹ்வி இலைஹிம், இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ குர்ஆன் ஆயத் இன்னைக்கு தராவில ஓதுனாங்க. யாரெல்லாம் மனிதனுடைய உள்ளங்களை எல்லாம் உலகத்தில் அத்தனை மனிதனுடைய உள்ளங்களையும் இந்த பூமியின் மேல் ஈர்க்கப்பட்டதாக ஆக்குவாயாக. நல்லா புரிஞ்சுக்க, உலகத்தில் உள்ள எல்லா மூமின்களுடைய உள்ளங்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கல, எல்லா மனிதனுடைய உள்ளங்களையும். முஸ்லீம் அல்லாத மக்கள் நீங்க ஆசைப்படுறாங்க, முஸ்லீம் அல்லாத மக்கள் ஆசைப்படுறாங்க நான் இந்த பூமிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. போன மாசம் என்னுடைய மகனுக்கு லைலா காலேஜில் சீட் வாங்குறதுக்காண்டி லைலா காலேஜுக்கு போயிருக்கிற பிரின்சிபலை பார்க்கறதுக்காண்டி பார்த்து பிரின்சிபலை பார்த்து பேசிட்டு சொல்றேன், சார் நான் அடுத்த வாரம் நான் இருக்க மாட்டேன், நீங்க அட்மிஷன் டைம்ல வந்து நான் வர முடியாது, நம்ம அபுலசன் சார் கூட வந்தாங்க, ஐஏஎஸ் அபுலசன் அவங்க கூட வந்தா, அவங்க சொல்றாங்க மூலம் நான் உம்ராக்கு போறாங்க, அதனால அவங்க இருக்க முடியாது, நான் தான் வருவேன் சார், ஏதாவது தகவல்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரோம். இந்த பிரின்சிபல் லைலா காலேஜ் பிரின்சிபல் சொல்றாரு, சார் என்னையும் கூட்டு போங்க சார் மக்காவுக்கு, எனக்கு ரொம்ப ஆசை சார் மக்காவுக்கு வரணும்னு சொல்லி, எனக்கு ரொம்ப ஆசை மக்காவுக்கு வரணும்னு சொல்லி, என்னையும் கூட்டு போங்க சார். நான் அதுக்கு ஒரு பாஸ்போர்ட் வேணும் சார் கூட்டு போறதுக்கு, அதுக்கு ஒரு பாஸ்போர்ட் வேணும். பாஸ்போர்ட்லாம் இருக்கு சார் என்கிட்ட. இல்ல சார் அந்த பாஸ்போர்ட்ல வேற ஒரு பாஸ்போர்ட் வேணும், இந்த சாதாரண பாஸ்போர்ட் ஸ்பெஷல் பாஸ்போர்ட் வேணும், நான் வந்து உங்கள்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன். எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, அதே மாதிரி ஒரு முறை நான் தூத்துக்குடியிலேருந்து பிளைட்ல வந்துட்டு இருக்கிறேன், என் பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு பிளைட்ல, ஒரு நான் முஸ்லீம், அவர் யார் தெரியும் நினைக்கிறாங்க, இந்த திருநெல்வேலி என்னது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் நடத்திருக்காங்க, இதில் ஒரு பேப்பர்ல ரொம்ப ஃபேமஸ்ல பேர் வச்சு இறந்து போயிட்டார் சமீபத்தில், அவர் ராஜா ராஜான்னு ஒருத்தர், இந்த ஆல்ரெடி யார் நான் கொலை வழக்கில் மாட்டினாரு, அவர் என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ சரி பேச்சு கொடுக்கலாம்னு சொல்லி, என்ன சார் நல்லா இருக்கீங்களா, ஐயா உங்க புண்ணியத்தில் நல்லா இருக்கீங்க அப்படின்றாரு. நம்ம இப்ப ஒரு புண்ணியம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நல்லா இருங்க சார், எப்படி சார் போயிருக்கு காலேஜ்லாம் போயிருது, எல்லாம் நீங்க போட்ட பிச்சை ஐயா அப்படின்றாரு. அவர் காலேஜ் எப்படி நடந்தது, நீங்க போட்ட பிச்சைங்கிறாரு, என்ன பார்த்து நம்ம எப்படி அவருக்கு பிச்சை போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சார் என்ன சார் என்னன்னு விசாரிச்சு அப்படி பேசிக்கிட்டே இருக்கும் போது சொல்றாரு, அவரு தம்மாம்ல வேலை செஞ்சாராம் சவுதியில, தம்மாம்ல சவுதியில வேலை செஞ்சாராம், அங்கேருந்து சம்பாதிச்சு கொண்டு வந்தா அங்க காலேஜ் ஆரம்பிச்சாரு, ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது, அதாவது முஸ்லீம்கள் எனக்கு செஞ்ச உதவி இது அப்படிங்கறது சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்த குண்டுத்துக்கு போடுறாரு, ஐயா நான் உம்ராலாம் செஞ்சிருக்கேன் ஐயா, நபிகள் நாயகத்து சலாம்லாம் சொல்லியிருக்கேன் ஐயா அப்படின்றாரு. எப்படிங்க, எப்படி உம்ரா செஞ்சீங்க, எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னீங்க, இல்லையா என் நண்பர் ஒருத்தர் எனக்கு எஹ்ராம் கட்டி கூட்டு போயிட்டாரு, பக்காவும் சொல்றாரு உம்ராங்கிறாரு எஹ்ராம்ங்கிறாரு நபிகள் நாயகம் சலாம் சொன்னங்கிறாரு, எல்லாம் பக்காவும் சொல்றாரு. ஏன் என்ன காரணம் ஏங்க போனீங்க, ஐயோ நான் தமாம போய் இறங்கின உடனே என் வாழ்க்கையில பெரிய ஆசையா போனும் போனு என் நண்பர் கூட்டு போனாரு. எதுக்கு சொல்றா, முஸ்லீம்கள் அல்ல முஸ்லீம் அல்லாதவர்கள உள்ளத்திலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய துஆவின் விளைவு அவருடைய உள்ளத்திலும் அல்லாஹ் அந்த ஆசையை போடுறான். வஜ்அல் அஃபீதத மினன் நாஸி தஹ்வீ இலையும், உலகத்தில் உள்ள எல்லா மனிதனுடைய உள்ளங்களையும் இந்த பூமியின் பால் ஈர்க்கப்பட்டதாக ஆக்குவாயாக. துவா செஞ்சாங்க போயிடுறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இதுக்கடையில் இங்க என்ன நடக்குது, அன்னை ஹாஜராமையா இருக்கு, கொண்டு வந்து கொஞ்சோண்டு தண்ணி கொஞ்சோண்டு பேச்சு மூலம் முடிஞ்சு போயிடுது. இல்லை நமக்கு தெரிஞ்ச பிரபலமான சம்பவம், தனிமையில் உட்கார்ந்துருக்கிறாங்க, கொஞ்ச நேரத்தில் குழந்தை அழுவ ஆரம்பிக்குது, கொஞ்ச நேரத்தில் குழந்தை கதறி அழுகுது பசினால. இந்த அம்மா அமத்துறாங்க, தாய்ப்பால் கொடுத்து அமத்துறாங்க, தாய்ப்பால் எவ்வளோ நேரம் வரும், தாய் நல்ல திரகாத்திரம் சாப்பிட்டா தானே தாய்க்கு தாய்ப்பால் வரும், தாய்க்கு கடுமையான பசி தாகம், தாய்ப்பால் வரல குழந்தைக்கு, குழந்தை கதற ஆரம்பிச்சிருச்சு, தாய்க்கும் பசி குழந்தைக்கும் பசி அளவு கதறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு மலக்கு அனுப்புறான் இவங்கள்ட்ட, மலக்கு அனுப்பின உடனே இந்த அம்மையார்ட்ட வந்து மலக்கு கேட்கிறாங்க, மண் அந்தி யார் மாணி அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த அம்மையார் சொல்றாங்க, ஆனா ஜௌஜத் இப்ராஹிம் நபி இப்ராஹிம், நான் இப்ராஹிமுடைய அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி, என் பேர் ஹாஜரா, அவங்க தான் எனக்கு விட்டு போனாங்க. அவங்க கேட்கிறாங்க, மலக்கு கேட்கிறாரு, இலாமன் வக்கலக்குமா, யார் நம்பிக்கை விட்டு போனார் அவரு, உங்களுக்கு யார் நம்பிக்கை விட்டு போனாரு, நம்ம சொன்னாங்க இளந்தா அல்லாஹ் நம்பி அல்லாஹ் நம்பி விட்டு போனாங்க. உடனே அந்த மலக்கு துவா செய்து அவர் ஒரு ஏற்பாடு செய்கின்றார். இது எப்போ அண்ணன் ஹாஜராமையார் சஃபா மலைக்கு மேல ஏறுறாங்க, மறுவாழை தண்ணி மாதிரி தெரியுது, அங்க தண்ணி இருக்குமான்னு ஓடுறாங்க, அங்க மறுவா மலையில ஏறுறாங்க, அங்கே இங்க பாக்குறாங்க இங்க தண்ணி இருக்க மாதிரி தெரியுது, இங்கே அங்கேயும் ஓடுறாங்க. அதுதான் இன்னைக்கு ஹாஜிகள் சஃபா மறுவாக்கு மத்தியில தொங்கோட்டம் ஓடுறது, கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் சஃபாக்கு மறுவாக்கு மத்தியில, கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் இங்க இருந்து அங்க போறாங்க அங்க இருந்து இங்க போறாங்க, இதெல்லாம் நடக்குது. நடந்த பிறகுதான் இறங்கி பாக்குறாங்க, அந்த குழந்தையினுடைய காலடியில மலக்கு ஓங்கி அடிக்கின்றார். அங்கிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஊற்றை கிளப்ப செய்கின்றான். ஊற்று கிளம்புது, தண்ணி ஓடுது. இந்த அம்மையார் உடனே என்ன பண்றாங்க, அங்கிருந்த கல்லு மண் எல்லாம் வச்சு ஜம் ஜம் ஜம் ஜம்னா அவங்க ஹிப்ரு பாஷையில நில்லு நில்லு அர்த்தம், ஸ்டாப் ஸ்டாப் நில்லு நில்லு அப்படின்னு சொல்லி தண்ணிய அணக்கட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரஹிமல்லாஹு உம்மி ஹாஜரா, என்னுடைய தாய் ஹாஜராவுக்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக, லௌலம் தக்கலி ஜம் ஜம், அவங்க மட்டும் அன்னைக்கு ஜம் ஜம் நில்லு நில்லு என்று சொல்லியிருக்கவில்லை என்றால், ல நாலத்து ஐனம் ஐயனா, அந்த ஜம்சம் ஊற்றானது வற்றாத ஜீவநதியாக ஓடி இருக்கும். அந்த அம்மா நில்லு நில்லுன்னு சொன்னால அந்த ஊற்று என்னவா மாறி போச்சு, கிணறா மாறி போச்சு. அன்னைக்கு கூட அந்த அம்மா நில்லுன்னு சொல்லலடா, அந்த ஊற்று என்னவா மாறி இருக்கும், வற்றாத ஜீவநதியாக ஓடி இருக்கும் அப்படின்னு நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹைர், இந்த அம்மா தண்ணி கிடைச்சிருச்சு தேவையான அளவுக்கு. அப்படியே அந்த மலக்கு வந்த மலக்கு அவங்களுக்கு கொஞ்சம் உணவும் கொடுத்துட்டு போறாரு, சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இதற்கிடையிலே ஒரு வியாபார கூட்டம், ஒரு பரதேசி கூட்டம், பரதேசினா அப்படியே ஊர் ஊரா சுத்துற கூட்டம், ஒரு கூட்டம் என்ன பண்றாங்க, ஜுருகும் கோத்திரத்தார்னு சொல்லி அந்த ஜுருகும் கோத்திரத்தார் கூட்டம் வர்றாங்க. வந்து பாக்குறாங்க, தண்ணி இருக்கிற இடத்துக்கு மேல பறவைகள் சுத்துது, தண்ணீர் இருக்கிறது மேல பறவைகள் சுத்துது. இதை பார்த்தோன்னா பேசுறாங்க, அங்க பறவைகள் சுத்துதுன்னா அப்ப எங்கயோ அது அங்கே தண்ணி இருக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு ஆள் அனுப்புங்க அப்படின்னு ஆள் அனுப்புறாங்க. ஆள் பாக்குறாங்க தண்ணி இருக்குது. உடனே வந்து ஆஜராமையார்ட்ட பெர்மிஷன் கேட்கறாங்க, நாங்களும் இங்க தங்கலாமா அப்படின்னு சொல்லி ஆஜராமையார் பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அங்கேயே தங்கிடுறாங்க. தங்குற உடனே ஒரு குடியிருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகுது, அங்க கொஞ்சம் கொஞ்சமாக குடியிருப்பு உருவாகுது. இப்படி உருவாகிட்டே வரும் பொழுது நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் வளர்ந்துகிட்டே வர்றாங்க. வளர்ந்துகிட்டே வரக்கூடிய சூழ்நிலையில இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க நல்ல நிலையில வளர்ந்து வாலிப பருவத்தை அடையக்கூடிய கட்டத்தில் அந்த ஜுருகும் கோத்திரத்தார் என்ன பண்றாங்க, நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தங்கள் கோத்திரத்திலிருந்தே ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. தங்கள் கோத்திரத்திலிருந்தே ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கணவன் மனைவி வாழ்ந்துட்டு வர நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இதுக்குள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய உத்தரவு படி கொண்டு விட்டுட்டு வந்ததுனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு புராக் வாகனத்தை கொடுக்குறான். புராக், ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போனாங்கல்ல அந்த மாதிரி ஒரு புராக், மின்னலை விட வேகமா பறக்கக்கூடிய புராக். அந்த வாகனத்தில் என்ன பண்ணுவாங்களா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலையில ஷாம்லேருந்து புறப்படுவாங்களாம், மத்தியானம் மக்காவுக்கு வந்துருவாங்க. மக்கால மனைவியும் குழந்தையும் பார்த்துட்டு உடனே திரும்பி எங்க போயிடுவாங்க, கொஞ்ச நேரத்துக்குள்ள ஷாமுக்கு போயிடுவாங்க. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒவ்வொரு மாசமும் வந்து போய்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நபிஸ்ஸலாம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு மாசம் வந்து பார்த்துட்டு போறாங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா குடியிருப்பு வர்றது, மக்கள் மேம்பாடு அடையிறது எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கனவு காண்றாங்க, பார்க்க வந்த இடத்துல கனவு காண்றாங்க. அந்த கனவை தன்னுடைய மகனிடத்துல சொல்றாங்க. சூரத்துல் ஹஜ்ஜில் அல்லாஹ் சொல்றான், யா புனைய இன்னி அராக ஃபில் மனாமி அன்னி அதுபாஹுக், மகனே உன்னை நான் அறுத்து பலியிடுவதை போன்று கனவு கொண்டு. அல்லாஹ் எத்தனை சோதனை பாருங்க, சோதனைக்கு மேல சோதனை. இதனாலதான் அத்தனை சோதனைகளிலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த சோதனையை வென்றதால் தான் அல்லாஹ் தன்னுடைய ஹலீலாக தேர்ந்தெடுத்துக் கொண்டான், உற்ற தோழனாக தேர்ந்தெடுத்துக் கொண்டான். சொல்றான், யா புனையே என் மகனே இன்னி அராக ஃபில் மனாமி அன்னி அதுபாஹு, நான் உன்னை அறுத்து பலியிடுவதை போன்று கனவு கண்டேன். ஃபல்லூர் மாதா தரா, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க. ஏன்னா நபிமார்களுடைய கனவு வந்து அது வகைக்கு ஒப்பானது, நபிமார்கள் காணக்கூடிய கனவு வகைக்கு ஒப்பானது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல மூமின் காணக்கூடிய நல்ல சாலிஹான கனவு அது வகையினுடைய 36 பங்குல ஒரு பங்குன்னாங்க ரசூலுல்லாஹ். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு வகை, ஒரு மூமின் காணக்கூடிய நல்ல கனவு என்பது வகையினுடைய 36 பங்கு, 36 பங்கு வச்சு அதுல ஒரு பங்கு ஒரு நல்ல மூமின் காணக்கூடிய கனவு நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இது நபிமார்களுக்கு வகை கனவு என்பது வகைங்கிறதுனால நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துருச்சு, யார் அறுக்கணும், நம்முடைய மகனை அறுத்து பலியிடணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நேரம் மகன் டேப்பை கேட்டாங்க, என்னுடைய மகனே சின்ன பிள்ளை கேட்கிறாங்க, ஃபல்லூர் மாதா தரா, இதை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன, இதை பத்தி நீ என்ன நினைக்கிற. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, யா அபத்தி ஃபஅல் மா துஅமர் ஸதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன், என்னோட தந்தையே நீங்க அல்லாஹ் என்ன உத்தரவிட்டானோ அதை தாராளமா செய்யுங்க, என்ன இன்ஷா அல்லாஹ் பொறுமைசாலியா பாப்பீங்க, நீங்க நான் அரண்டு நாள் ஓட மாட்டேன், என்ன பொறுமைசாலியா பாப்பீங்க, அறுத்து பலியிடுவது அல்லாஹ்வோட உத்தரவு என்றால் தாராளமா நிறைவேற்றுங்க. யா அபத்தி ஃபால் மாத்து உமர், உங்களுக்கு இடப்பட்ட கட்டளை நிறைவேற்றுங்கள் அப்படின்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய ரப்புடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக அழைச்சிட்டு போறாங்க. இது யதார்த்தம் என்ன பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த மலைக்கு மேல நின்று த தன்னுடைய மனைவி மக்களுக்காண்டி துவா செஞ்சாங்களோ அதே மலைக்கு தான் அழைச்சிட்டு போறாங்க குர்பானி கொடுக்கறதுக்கும். யார இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுக்கிறதுக்கும் அதே மலைக்கு தான் அழைச்சிட்டு போறாங்க. அதுவும் பின்னால்தான் இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைச்சிட்டு போறாங்க தன்னுடைய மகனை அறுப்பதற்காக. அங்க போய் அறுக்க போறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி அதற்கு பதிலாக நபி இப்ராஹிமே அல்லாஹ் உங்களை சோதித்தான், நீங்க சோதனையில அல்ஹம்துலில்லாஹ் ஜெயிச்சிட்டீங்க, நீங்க இனிமே பிள்ளையை அறுக்க வேண்டாம், இந்த ஆட்டை அறுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆட்டை கொடுத்தான். இந்த சம்பவம் நடக்குது. இதற்கு பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ்வோட நம்பிக்கை அதிகமாகுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இன்னும் அதிகமான நம்பிக்கை அதிகமாகுது. ஹைர் வந்துட்டு போயிடுறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இது கடல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வாலிப பருவத்தை அடைந்தவுடன் அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து தங்களுடைய கோத்திரத்தாரில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கடல அன்னை ஹாஜிரா அம்மையார் மரணிச்சிடுறாங்க. மரணிச்சவங்க அங்க ஜம்சம் கிணத்துக்கு பக்கத்திலேயே அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். இன்னைக்கும் ஹாஜராமையாருடைய கபர் எங்க இருக்குதுன்னு சொல்லப்படுதுன்னு சொன்னா அந்த காபத்துல ஒட்டி அந்த ஹத்தியம் இருக்குதுல்ல, ஹெஜ்ரே இஸ்மாயில் சொல்லுவாங்க, இந்த யூ ஷேப்ல இருக்கும் காபத்துல பக்கத்துல அந்த ஹத்தியம்குள்ளதான் அன்னை ஹாஜராமையாருடைய கபர் இருக்குது. அங்கதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்கன்னு பெருமாள் சொல்லப்படுது. எனவே அந்த சரௌண்டிங்ல ஏதோ ஒரு இடத்துல அடக்கம் செய்யப்படுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனைவி தன்னுடைய மகனை பாக்குறதுக்காண்டி வர்றாங்க. வந்த இடத்துல வீட்டில் மகன் இல்லை, மருமகள் இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து கண்டுபிடிச்சிட்டாங்க, இது நம்முடைய மகனுடைய மனைவி அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த அம்மையாருக்கு இவங்க யாரும் தெரியல. வந்து கேட்டாங்க, நல்லா இருக்கீங்களாமா, நல்லா இருக்கும், உங்க புருஷன் எங்கம்மா, அது எங்கேயோ வெளியே போயிருக்குது குழப்ப தேடி அப்படின்னுச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியாமா, வீட்டு நிலமெல்லாம் எப்படிமா இருக்குது, நல்லா இருக்கீங்களா, எங்க நல்லா இருக்கும், சோறும் கிடையாது தண்ணியும் கிடையாது, இப்படியே போகுது வாழ்க்கை. அந்த அம்மா ரொம்ப சலிச்சுக்குது, சோறும் கிடையாது வாழ்க்கையும் கிடையாது தண்ணியும் கிடையாது, இப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது, எங்க நல்லா இருக்கிறோம் அப்படிங்குது. சரியாம்மா நான் கிளம்புறேம்மா. நீங்க யாருங்க, உன் வீட்டுக்கார வந்தா அக்ரி அலைஹி சலாம், நான் சலாம் சொன்னேன்னு சொல்லு, சொல்லிட்டு உதுபத்த பாபிஹி, அவரை வந்தா சொல்லு வீட்டு தலைவாசல மாத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடு அப்படின்னு கிளம்பிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வந்த உடனே பாக்குறாங்க வீட்டுக்கு யாரோ ஒரு தனக்கு வேண்டிய மனிதன் வந்துட்டு இருக்கிறாரு. தன்னுடைய தந்தையினுடைய வாடையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் புரிஞ்சுக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. யாரும் சொல்லுங்கிற அவசியம் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அளவுக்கு ஒரு நபிமார்களுக்கு மத்தியிலே பிள்ளைக்கும் தாய் தந்தைக்கும் மத்தியிலே அப்படியே ஒரு உறவை ஏற்படுத்தலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்க்கையில வரும், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரலாறுன்னு சொல்ல பின்னாடி சொல்லுவோம் சொல்லுவோம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கண்ணு தெரியாம இருப்பாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சட்டையை கொடுத்துருவாங்க, சட்டையை கொண்டு போட்டு ஆஹா என் மகனுடைய வாசனை அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்னைக்கு சூரா யூசுப்ல ஓதுனாங்க அந்த ஆயத்தெல்லாம், அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அவன் இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, வீட்டுக்குள்ள வந்து தன்னுடைய தந்தையுடைய வாசனை அடிக்குது. யாரோ வீட்டுக்கு வந்திருக்காங்க பொழுது யார் வந்தாங்க அப்படிங்கிறாங்க. அவன் ஒரு பெரியவர் வந்தாரு, அப்படியே என்ன சொன்னாரு, உங்களுக்கு சலாம் சொன்னாரு, அப்படியா வலைக்கு அலைஹிஸ்ஸலாம், வேற என்ன சொன்னாரு, வீட்டு தலைவாசலை மாத்த சொன்னாரு, அப்படியா வந்தது என்னுடைய தந்தை தலைவாசம் நீதான், நீ ஏதோ அவர்கிட்ட வந்து தப்பா நடந்திருக்கிற, அதனால உன தலா கூட சொல்லிருக்காரு, நான் தலா கூட்டுறேன் அப்படின்ட்டாங்க. தலா கூட்ட பிறகு அந்த ஜுருகும் கோத்திரத்தான் பெண் இது, பிறகு ஹுசா கோத்த மஹ்சூமி கோத்திரத்தான் ஒரு கோத்திரம் இருக்காங்க, அந்த கோத்திரத்தில் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பின்னால வந்து ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த ஜுருகும் கோத்திரத்தாருக்கும் மஹ்சூமி கோத்திரத்தாருக்கும் பெரிய சண்டை நடக்கும், லடாய் நடக்கும். அந்த லடாய்க்கு காரணம் இதுதான். ஏன்னா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து தங்களுடைய கோத்திரத்து பெண்ணை தலாக்கு விட்டுட்டாங்க, அவங்க மஹ்சூமி கோத்திரத்து பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பின்னாடி பெரிய பகையா மாதிரி சண்டையா மாதிரி ஜம்சம் கணத்தை மூடிட்டு அவங்க போயிடுவாங்க. அந்த வரலாறு ரசூலுல்லாஹ் வரலாறு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஹயர். இப்ப மஹ்சூமி கோத்திரத்திலே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. மறுபடியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வரும்பொழுது அதே மாதிரி மனைவி அந்த மருமகள் இருக்கிறாங்க, தனியா இருக்கிறாங்க. இப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்பவும் இல்லை. வந்து கேட்கறேன், எங்கம்மா எங்க வெளியே போயிருக்காங்க, என்ன விஷயம் சொல்லுங்க, சும்மா பாத்துட்டு போலாம்மா, வீட்டு நிலைமை எப்படி ஆகுது, வீட்டு நிலைமை மாஷாலா ரொம்ப நல்லா இருக்குது, உங்ககிட்ட சாப்பிட ஏதாவது இருக்குதாமா, சாப்பிட இறைச்சி இருக்கு தண்ணி இருக்கு, ஏதாவது சொல்லுங்க சமைச்சு தர்றேன், இறைச்சி தண்ணி தான் இருக்குது வேற எதுவுமே இல்லை, ஏதாவது என்ன சொல்லுங்க சமைச்சு தரேன், என்ன வேணும் பெரியவரே அப்படின்னு அந்த மாதிரி ரொம்ப கௌரவப்படுத்துறாங்க. வீட்டு நிலைமையை ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க, அது வந்து நல்லா இருக்கிறோம், இறைச்சி இருக்கு தண்ணி இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ செய்றாங்க, பாரக் அல்லாஹு ஃபீ லஹ்மிக்குமா வ மாயிக்குமா, உங்களுடைய இறைச்சியிலும் உங்களுடைய தண்ணீரிலும் அல்லாஹ் பறக்க செய்வானாக அப்படின்னு துவா செய்யறாங்க. சோதர, இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்கால இறைச்சிக்கும் தண்ணிக்கும் பஞ்சம் கிடையாது. இன்னைக்கு மக்கால இறைச்சிக்கும் தண்ணீருக்கும் பஞ்சம் கிடையாது. பிச்சை எடுப்பான் பிச்சைக்கார, அவனும் போய் பிச்சை எடுத்த பிறகு அல்பைக்கு தான் போய் சாப்பிடுவான், பத்திரியால் கொடுத்து அல்பைக்கு சிக்கன் தான் வாங்கி சாப்பிடுவான். அங்க நம்மளும் போய் அல்பைக்கு வாங்க போனா பிச்சைக்காரன் அல்பைக்கு தான் வந்திப்பான், அவ்வளவு இறைச்சி அல்லாஹ் பறக்க செஞ்சிருக்கான். இறைச்சிக்கு குறைவே கிடையாது. அதே மாதிரி மக்கத்து பூமியில தண்ணிக்கு, பாலைவனத்துல தண்ணிக்கு எந்த குறையும் கிடையாது. காரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செஞ்ச துஆ, பாரக அல்லாஹு ஃபி லஹமிக்குமா வ மாயிக்குமா, உங்களோட இறைச்சியிலும் உங்களோட தண்ணீரிலும் அல்லாஹ் பறக்க செய்வானாக. துஆ செஞ்சுட்டு சொல்றாங்க, என்ன ஏதாவது சொல்லணுமா, நான் வந்தா நான் சலாம் சொன்னு சொல்லுமா, தலைவாசல நல்லா இருக்குதான் அப்படியே வச்சுக்கணுமான்னு சொல்லு அப்படின்னு போயிட்டாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, சொல்றாங்க அந்த மனைவியை தொடர்ந்து மனைவியை நீடிக்கிறாங்க. என்ன காரணம்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதல்ல வந்து தன்னுடைய மருமகள்கிட்ட கேட்கும் பொழுது அந்த அம்மா வந்து ஏதோ வீட்டு நிலைமையே சலிச்சுன்னு சொல்லிச்சு. ஆமா எங்க வீடு தெரியாதா அப்படின்னுச்சு. இது கூட தலாக்கு விட்டுறதா? சகோதரர்களே, இந்த சம்பவத்தை வைத்து முஹத்தீஸ்கள் அழகான விளக்கம் சொல்றாங்க. ஒரு நல்ல மனைவிக்கு அழகு என்னவென்றால், தன்னுடைய கணவனுடைய கௌரவத்தை எல்லோரிடத்திலும் காப்பாற்ற வேண்டும். தனக்கு சாப்பிட இருக்குதோ இல்லையா, அது வந்து என் கணவன் நல்லா வச்சிருக்காருங்க. என்ன தன்னுடைய கணவனுடைய குறைகளையோ தன்னுடைய குடும்பத்தினுடைய குறைகளையோ எந்த ஒரு பெண்ணும் மற்ற அந்நிய ஆண்களிடத்தில் வெளியே சொல்லக்கூடாது. அப்படி சொல்பவள் அவள் மனைவியாக இருப்பதற்கே அருகதையற்றவள். ஒரு நல்ல மனைவிக்கு அழகு என்ன? தன்னுடைய குடும்ப சூழ்நிலையே எந்த பேர் யாரது கிடையாது, அவங்க வந்து நல்லா இருக்கிறாங்க. ஆயிரம் பிரச்சனை இருக்கும் தனக்குள்ள, தன் குடும்பத்தில் ஆயிரம் பிரச்சனை இருக்கட்டும், தன் குடும்பத்தில் ஆயிரம் குழப்பங்கள் இருக்கட்டும், தன் குடும்பத்தில் ஆயிரம் வறுமை இருக்கட்டும், சாப்பாடு வழி இல்லாம இருக்கட்டும், ஆனா வெளியில யாராவது கேட்டாங்கடா அவங்க வந்து நல்லா இருக்குங்க அல்லாஹ் கிருபையால என்று சொல்வதுதான் ஒரு நல்ல மனைவிக்கு அழகு. ஆனால் ஒரு மூன்றாவது நபர், யாருன்னே தெரியாத ஒருத்தர் வீட்டு வாசல் வந்து உட்கார்ந்தாருங்கிறதுக்காண்டி அவர்கிட்ட போய் தங்க வீட்டுல சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல என்ற தன்னுடைய குறைகளையும் தன் கணவன் மீது அதிருப்தியையும் ஒரு மூன்றாவது நபரிடத்திலே சொல்லும் பொழுது அவள் மனைவியாக இருப்பதற்கே அருகதியற்றவள் அப்படிங்கறதுனாலதான் நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, தலவாசல மாத்துன்னு சொன்னாங்க. இன்னொன்று நீங்க பாத்தீங்கன்னா சகோதரர்களே, நிறைய குடும்பங்களிலே பெண்கள் வழி தவறி போவதற்கு, தவறான அடல்ட்ரி என்று சொல்லக்கூடிய கள்ள தொடர்புகள், ஹராமான தொடர்புகள் ஏற்படுவதற்கு முதல் காரணமே எந்த ஒரு பெண் தன்னுடைய கணவனை பற்றி மற்றவர்கள் குறை சொல்லுவாளோ அங்கேயே ஜினா ஆரம்பமாகிவிடும், விபச்சாரம் ஆரம்பமாகிவிடும். ஒரு அண்ணிய ஆண்ட போய் ஒரு கண ஒரு பெண்ணு போய் தன் கணவனை பத்தி குறை சொன்னான்டா, உடனே அந்த சைத்தான் என்ன பண்ணுவான்டா, அப்படியா நீ பொண்ணு மாப்பிளைய கணவனை குறை சொல்ற பொண்ணா, அப்ப உனக்கு ரூட் விட்டு பார்க்கலாம். அவன் ரூட் விடுவான், அவன் அங்கே ஆரம்பிக்கும், ஹராமுடைய வாசல் அங்கே திறக்கப்படும். எந்த பெண் யார் வந்து கேட்டாலும் நல்லா இருக்கங்க, என் புருஷன் நல்லா இருக்காருங்க, கணவன் நல்லா இருக்காங்க, நல்லா வச்சிருக்காருங்க அப்படின்னு சொன்னா சைத்தானியா என்ன உள்ள ஓடி போயிடுவான், ஆஹா இந்த பொண்ணு புருஷனை குறை சொல்ல மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. அதனால சகோதரர்களே, ஒரு நல்ல மூமினான பெண்ணுக்கு அழகு என்னவென்றால், எந்த நிலையிலும் தன்னுடைய கணவனை பற்றி எங்க குறை சொல்லலாம், தனக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருச்சு, ஒரு மூன்றாவது நபர் ஒரு நடுவரா இருக்கிறாரு அல்லது ஒரு மத்தியஸ்தரா இருக்காரு அல்லது குடும்பத்தில் உட்காந்து பஞ்சாயத்து பேசுறாங்க, அந்த இடத்துல தன்னுடைய கணவனை குறை சொல்றது தப்பு கிடையாது. இந்த குறை இருக்குதுங்க அதை சரி பண்ணி கொடுங்க, அல்லது இந்த ப்ராப்ளம் இருக்குது ஒழுங்கா சோறு போட மாட்டேங்கிறா சொல்லாம தவிர, கண்ட கண்டவர்கள்லாம் போய் சொல்றது, கண்ட கண்ட ஆண்கள்லாம் சொல்றது, சம்பந்தமில்லாத ஆட்கள்லாம் சொல்றது என்பது ஒரு நல்ல குடும்ப பெண்ணுக்கு அழகல்ல. என்பதால் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாமனாராக இருந்தாலும் கூட அந்த அம்மையாருக்கு அது யாரும் தெரியாது இல்ல, ஒரு மூன்றாவது நபர் தானே. வீட்டுக்கு வந்து திடீர்னு வந்து மூணாவது நபர்கிட்ட போய் தன்னுடைய கணவனை பத்தி இல்லாத பண்ண குறைகளை சொல்றது அல்லது அதிருப்தியை வெளிப்படுத்தினா, அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தலவாசல மாத்துனாங்க. ஹயர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போயிடுறாங்க. இங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வளர்ந்துட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வரும்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வீட்டில் இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கும் பொழுது வந்து சொல்றாங்க, மகனே அல்லாஹ்விட்டது எனக்கு ஒரு உத்தரவு வந்திருக்குதுப்பா, சொல்லுங்க தந்தையே, என்ன ஏற்கனவே அறுக்கிறதுக்கே ஒத்துக்கிட்டவங்க, இப்ப என்ன உத்தரவு சொல்லுங்க. ஒன்னும் இல்ல, இந்த இடத்துல அல்லாஹ் ஒரு வீட்டை கட்ட சொல்றான், தனக்கு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு வீட்டை கட்டும்படி எனக்கு உத்தரவிட்டிருக்கிறான், நீ எனக்கு உதவி செய்யணும். உதவி செய்யற தந்தையே. தந்தையும் மகனும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி எந்த ஜம்சம் எந்த இடத்திலிருந்து புறப்பட்டதோ அதுக்கு பக்கத்துல அல்லாஹ்வுடைய உத்தரவு சொல்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காபத்துல்லாவை கட்டுவதற்கு அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். ஆனா அந்த காபத்துல்லாவுடைய வரலாறு என்னன்னு சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்திலே கட்டப்பட்டுடுச்சு காபத்துல்லா. நபி நூ அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வெள்ள பிரளயத்தின் போது காபத்துல்லா அடிச்சிட்டு போயிடுது, வெள்ள பிரளயத்தின் போது காபத்துல்லா இல்லாம போயிடுது. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இட்ட அஸ்திவாரம் அப்படியே இருக்குது. அதனாலதான் அந்த இடத்திலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சு மறுபடியும் காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்யணும் அப்படிங்கறதுனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு யார் அங்க வர வச்சான், ஹாஜராமையாரையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் அந்த பூமிக்கு அந்த இடத்துக்கிட்ட வர வச்சான். இந்த நோக்கம் தான். ஹயர் அல்லாஹ் உடைய உத்தரவுப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் சேர்ந்து காபத்துல்லாவை கட்டுறாங்க. கட்டிக்கிட்டே வராங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து கல்லு கொண்டு கொடுக்குறாங்க. வைதி எர்ஃபோ இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத் வ இஸ்மாயில், இப்ராஹிமும் இஸ்மாயிலும் சேர்ந்து காபத்துல்லாவினுடைய அந்த கவாயிதுகளை அஸ்திவாரத்தை உயர்த்திய பொழுது அவங்க சொன்னாங்க, ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்ன கண்ட சமயம் அலியம், யாழ்லா உன்னுடைய உத்தரவை கேட்டு நாங்க இந்த பணியை செஞ்சிருக்கிறோம், இந்த பணியை நீ ஏற்றுக்கொள் யாழ்லா, ரப்பனா தக்கப்பல் மின்னா யாழ்லா எங்களை துவா, இந்த பணியை ஏற்றுக்கொள் யாழ்லா அப்படின்னு அல்லாட்ட துவா செஞ்சாங்க அப்படின்னு அல்லா சொல்லி காட்டுறான். ஹேர் இப்ராஹிம் அலி சலாத்து வலாம் காபத்துல்லா கட்டுறாங்க, இஸ்மாயில் அலிஸ்லாம் கல்லு கொண்டு கொடுக்குறாங்க. கொடுக்க கொடுக்க ஒரு அளவுக்கு ஒரு ஆள் அளவுக்கு இப்ராஹிம் அலிஸ்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க. ஆனா அல்லாட உத்தரவு இன்னும் ஹைட் ஆகணும்னு சொல்லி, அல்லாட உத்தரவு இன்னும் ஹைட் ஆகணும்னு சொல்லி, அப்போ இப்ராஹிம் அலிஸ்லாம் சொல்றாங்க, இன்னும் ஹைட் ஆகணுமா, ஏதாவது கல் எடுத்துருவோம் அது மேல ஏறி நான் அது இன்னும் ஹைட்டா கட்டுறேன். இஸ்மாயில் இன்னொரு கல்ல கொண்டு வந்து வைக்கிறாங்க, அந்த கல்லுக்கு மேல ஏறி நின்று இப்ராஹிம் அலிஸ்லாத்துலாம் காபத்துல ஒரு கல்லுக்கு மேல எவ்வளவு கட்ட முடியும், கல் ஒரு அளவு தானே, ஒரு ஒரு அடி ரெண்டு அடி இருந்திருக்கும், ரெண்டு அடி கல்லுக்கு மேல ரெண்டு அடி இருந்து, இப்ப இன்னும் உயர்த்தணும், என்ன பண்றது, இன்னும் உயர்த்தணும், அடுத்த கல் கொண்டு வா அப்படிங்கும் போது பார்த்தா இப்ராஹிம் அலிஸ்லாம் நிக்கிறாங்க, அந்த கல் தானா உயருது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குதிரத்தாகவும் உதவியாகவும் அந்த கல்லு தானா உயருது. கல்லு காபத்துல்லாவுடைய ஹைட் உயர உயர கல்லும் உயர்ந்துகிட்டே வருது. எந்த அளவுக்கு காபத்துல்லா இப்ப இருக்கிற இந்த ஹைட்டுக்கு போதும் அப்படின்னு அல்லாஹ் முடிஞ்சு சொன்ன உடனே அந்த கல்லும் தானா கீழே இறங்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏறி நின்ற கல் என்பதனால் அந்த கல்லுக்கு பேரு மகாமு இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடம் அப்படின்னு சொல்லி. இந்த மகாம் இப்ராஹிம் பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், "உத்தஹிது மி மகாம் இப்ராஹிம் முஸல்லா", நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏறி நின்ற அந்த மகாம் இப்ராஹிமை உங்களுடைய முஸல்லாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள், தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நீ காபத்துல பக்கத்துல ஒரு சில்ல ஒரு தங்க கூண்டு மாதிரி ஒன்று இருக்கு பாத்திருக்கீங்களா, கண்ணாடி கூண்டு ஒண்ணு, போட்டோலையும் பார்க்கலாம், டிவிலையும் பார்க்கலாம், நேர்லையும் பார்த்திருக்கலாம், அதுதான் வந்து மகாம் இப்ராஹிம். அந்த மகாம் இப்ராஹிம் வந்து காபத்துல ஒட்டிதான் இருந்துச்சு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்தே ரசூலுல்லாஹ் காலத்திலே காபத்துல ஒட்டிதான் இருந்துச்சு. பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல தான் அந்த மகாம் இப்ராஹிம் தவாப் செய்யற மக்கள் கூட்டம் அதிகமான உடனே தவாப் செய்யறதுக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 15-20 அடி இப்ப இருக்கிற இடத்துல தள்ளி வச்சாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அது வரைக்கும் காபத்துல ஒட்டிதான் அந்த கல் இருந்துச்சு மகாம் இப்ராஹிம். ஹேர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏறி நின்ற ஒரே காரணத்திற்காக அந்த கல் மகாம் இப்ராஹிம் என்ற பெயர் பெற்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பெயரை வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கல்லுக்கு ஒரு மரியாதை கொடுக்கும் விதத்திலே அதை ஒரு முசல்லாவாக தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் உத்தரவிட்டான். இந்த நிலையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லா கட்டியாச்சு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பொறுப்புல மக்கா ஒப்படைச்சிட்டாங்க, அல்லாஹ் ஒரு பரிசுத்தமான பூமியை உருவாக்கணும்னு முடிவு பண்ணா, பரிசுத்தமான பூமியை அல்லாஹ் உருவாக்கிட்டான், காபத்துல்லாவையும் கட்டி முடிச்சிட்டான். கட்டி முடிச்சோன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் ஷாமுக்கு போயிடுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வயசான காலத்துல அப்பதான் அவங்களுக்கு 80 வயசு ஆகுது, அந்த நேரத்துல தான் ஷாமுக்கு போன இடத்துல அவங்களுக்கு அவங்களும் என்ன பண்ணிக்கிறாங்க, ஹத்னாவ பண்ணிக்கிறாங்க. 90 வயசான நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 120 வயசு வாழ்ந்தாங்கன்னு சொல்லி ஹதீஸ்கள் இருக்குது. 90 வயசு வாழ்ந்த நேரத்தில் சாராம்மையாருக்கு அது வரைக்கும் யாரும் என்ன இல்லை, குழந்தை இல்லை. ஹாஜராமையாருக்கு பிறந்த ஒரே குழந்தை தான் அது யாரு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அவங்க எங்க கொண்டு எங்க இருக்காங்க, அவங்க அவங்க மக்கால இருக்கிறாங்க, இவங்க ஷாமில் இருக்கிறாங்க. இன்னைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மகன் இசஹாக் அலைஹிஸ்ஸலாம், இசஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி அன்னை ரிஃப்கா அம்மையார், அதே மாதிரி இசஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இவங்க எல்லாருடைய கபரும் ஒரே இடத்துல இருக்குது, ஹிப்ரூன் அப்படிங்கிற இடத்துல. அதற்கு அரபில ஹலீலின்னு சொல்லுவாங்க. ஹலீலிங்கிறது பலஸ்தீன்ல பைத்துல் முகத்தஸ்ல இருந்து ஜெருசலத்தில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. 60-70 கிலோமீட்டர் தூரத்துல ஹலீலிங்கிற ஊர் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் பலமுறை அல்லாஹ்வுடைய கிருபையினால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கபரையும் அவங்களுடைய மக்களுடைய கபரையும் ஜியாரத் செய்யற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். அங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கபரு, அவங்களுடைய மகன் இசஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய மனைவி ரிஃப்கா அம்மையார், அதே மாதிரி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், எல்லாருடைய கபரும் அந்த ஹலீல தான் இருக்குது. அந்த ஹலீலியையும் யூதர்கள் அபகரிச்சு வச்சிருக்கிறாங்க, அங்க முஸ்லீம்களை அனுமதிக்கிறது இல்ல. சொல்ல போனா 1986ல் முஸ்லீம்கள் அந்த பள்ளிவாசல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கபரை ஒட்டி இருந்த பள்ளிவாசல்ல தொழுதுட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ரமதான்ல உள்ள புகுந்து முஸ்லீம்களை அப்புறம் சுட்டுக் கொண்டுட்டு அந்த ஹலீலியை அபகரிச்சுட்டாங்க யூதர்கள். இப்போ என்ன சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து கபர் வந்து யூதர்கள் பக்கம் தான் இருக்குது, யூதர்கள் தான் அபகரிச்சு வச்சிருக்காங்க. ஒரே ஒரு ஜன்னலை மட்டும் திறந்து விட்டுருக்காங்க முஸ்லீம்கள் ஜியாரத் செய்யறதுக்காண்டி, அந்த இடத்துல ஜியாரத் செய்யணும், ஃபுல்லா யூதர்களுடைய கண்ட்ரோல் தான் இருக்கு. நம்ம உள்ள போகும்போது அந்த பாம் இருக்குதா கத்தி இருக்குதா ஃபுல்லா நம்மளை செக் பண்ணுவாங்க, ஃபுல்லா செக் பண்ணி உள்ள அனுப்புவாங்க. அதே மாதிரி சனிக்கிழமைகள்ல அலோவ் பண்ண மாட்டாங்க, சனிக்கிழமை அவங்களுக்கு ரொம்ப புனிதமான நாள், யார் யூதர்களுக்கு. அதனால அந்த நாள் வந்து முஸ்லீம்கள் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனா இன்னைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கபரும் அவங்களுடைய குடும்பத்தார் கபரும் யூதர்கள் கையில தான் இருக்குது. ஹைர், இப்படி வயசான காலத்துல சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அங்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்துறான். என்ன நிகழ்த்துறான் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அண்ணன் மகன் தான் யாரு, லூத் அலைஹிஸ்ஸலாம். அவங்களும் அங்க ஒரு பகுதியில் இருக்கிறாங்க, ஷாம் தேசத்துல தான் ஒரு பகுதியில் இருக்கிறாங்க. அந்த மக்களுடைய தவறான பெரும் பாவத்தின் காரணமாக, தவறான நடைமுறையின் காரணமாக அல்லாஹ் அந்த மக்களை அழிக்கணும்னு முடிவு பண்றான். அந்த அழிப்பதற்காக மலக்குகள் வர்றாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கவுமை அழிப்பதற்காக மலக்குகள் வர்றாங்க. அந்த மலக்குகள் வரும்பொழுது அவங்க நேரம் முதல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ நடக்கிற சம்பாஷணை அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து ஹூதுல 69வது ஆயத்திலே சொல்றான். 11வது அத்தியாயத்தில் 69வது வசனத்திலே அல்லாஹ் சொல்றான், வலக்கத் ஜாஅத் ருசுலுனா இப்ராஹிம பில் புஷ்ரா, நம்முடைய தூதர்கள் இப்ராஹிம் இடத்திலே வந்த பொழுது சுபச்செய்தியை எடுத்து வந்த பொழுது காலு அவர்கள் சொன்னார்கள் சலாமா, சலாம் என்று சொன்னார்கள். அதாவது சலாம் சொல்றது யாருடைய கலாச்சாரத்தில் ஆரம்பிச்சது, யாருங்க, ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்திலிருந்து ஆரம்பிச்சது. அதனாலதான் இன்னைக்கு யூதர்களும் ஷலோம் ஷலோம்ங்குவாங்க. யூதர்கள் சலாம் தானே சொல்லுவாங்க, ஷலோம் அப்படிங்குவாங்க. அது யூதர்களுடைய பழக்கம். காலு சலாமா, சலாம் சலாம் என்று சொன்னார்கள். கால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இது நபி இவங்க மலக்குமாரு தெரியாது. அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு குணம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எப்பவுமே அவங்க சாப்பிடும்போது யார் இருக்கணும், கூட விருந்தாளிகள் இருக்கணும். அவங்களுக்கு விருந்தாளிகளோட தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி யாரோ ரெண்டு பெரியவங்க வந்திருக்காங்க, பார்த்தனால சங்கையான மனிதர்கள் இருக்காங்க, விருந்துக்கு வந்து வீட்டு கூட்டு வந்துட்டாங்க. கூட்டு வந்தா வந்து வீட்டுல வந்து என்ன பண்ணாங்க, சலாம் தாங்க, இவங்களும் சலாம் அலைக்கும் சொல்லிட்டு ஃபமா லபிஸ அன்ஜா அபி அஜ்லின் ஹனீர், கொஞ்ச நேரம் தான் உட்கார்ந்துருப்பாங்க அந்த விருந்தாளிங்க. உடனே அழகான பொரிச்ச ஒரு ஆட்டுக்குட்டி இறைச்சி கொண்டு வைக்கிறாங்க. பொரிச்ச ஆட்டுக்குட்டியினுடைய இறைச்சி, அல்லாஹ் பாருங்க, ஆட்டுக்குட்டியினுடைய இறைச்சிங்கிறான். அப்படின்னு சொன்னா நம்ம தான் இறைச்சின்றாலே அந்த ஆட்டுக்குட்டியில தொடையை எடுத்து அந்த தொடையில ஒரு அரைக்கிலை எடுத்து அந்த அரைக்கிலோ 50 கிராமா வெட் பண்ணி அந்த 50 கிராம் கரைச்சில இறைச்சில அரைக்கிலை இறைச்சில ஒரு கிலோ உருளைக்கிழங்கு போட்டு ஆக்கிறது நம்ம ஸ்டைலு. ஆனா அரபு மக்கள் ஸ்டைல் அப்படி இல்ல, ஒரு ஆட்டை அப்படியே பொறிச்சு அப்படியே வச்சிருவாங்க, அப்படியே வச்சு சாப்பிடுவாங்க. அதான் அல்லாஹ் சொல்றான், உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வீட்டுக்கு வந்த உடனே, விருந்தாளி வந்த உடனே பொறிச்ச ஆட்டை கொண்டு வந்து முன்னாடி கொண்டு வச்சாங்க, வச்சு சாப்பிடுங்க அப்படின்றாங்க விருந்தாளிகளை. பாக்குறாங்க சாப்பிடாம அவங்க கை அந்த இறைச்சிக்கிட்டே போக மாட்டேங்குது. மலக்குமாரி சாப்பிடுவாங்களா, மலக்குமாரி சாப்பிட தேவையில்லை. இவங்க சாப்பிடுங்க ஒன்று வைக்கிறாங்க, சாப்பிடல கை லம்மா ரா ஐதியகம், அவங்களுடைய கரங்களை பாக்குறாங்க, லா தசில் இலையி, அந்த இறைச்சியின் பக்கம் கை சென்ற சேலவில்லை, கை இறைச்சிய வந்து கை தொடவே மாட்டேங்குது. இதை பார்த்த போது நக்கிரகம் ஹைஃபா, அவங்க அந்த கை ஆட்டோமேட்டிக்கா அது தள்ளுது, அந்த இறைச்சி தள்ளுது. இதை பார்த்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயந்துறாங்க, ஆஹா வந்தது விருந்தாளி இல்ல, இவங்க யாரு, மலக்குகளா இருக்கலாம் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயந்துறாங்க. ஏன் பயப்படுறாங்க, ஒரு நபியாச்சையும் மலக்குகளை பார்த்து பயப்படணும் அப்படின்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கடா, அதாவது ஒரு மலக்கு மாறு வேஷத்துல வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அப்ப இது நல்லதுக்கு இல்ல, ஒரு கால் நம்முடைய சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு கூட வந்திருக்கலாம், நம்முடைய சமுதாயத்துக்கு அல்லாட அதாப கொண்டு கூட வந்திருக்கலாம் அப்படிங்கிறதுனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, மலக்குன்னு தெரிஞ்ச உடனே பயந்தாங்க. காலு அவர்கள் சொன்னார்கள் லா தஹஃப், பயப்படாதீங்க, இன்னா உருசில்னா இலா கௌமி லூத், நாங்க உங்களுக்காடி வரப்படல, லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தினருக்காக நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயந்து எதுக்கு பயந்தாங்க, ஒரு கால் நம்முடைய சமுதாயத்தை அழிக்கிறதுக்காண்டி இவங்க அதாப எடுத்து வந்துருவாங்க பயந்தாங்க. அதுக்கு மலக்கு சொன்னாங்க காலு லா தஹஃப், பயப்படாதீங்க, இன்னா உருசில்னா இலா கௌமி லூத், நாங்கள் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறோம். உம்ராத்துஹு அப்படின்னு சொன்னாங்க, இந்த நிலையில உம்ராத்துஹு காயிமத்தோன், அவங்க மனைவி அங்க வீட்டு கதவோரமா நிக்கிறாங்க, யாரு, சாராமையார் கதவோரமா நிக்கிறாங்க. ஃபவஹிகத், அந்த அம்மா சிரிச்ச நிலையில் நிக்கிறாங்க, ஏதோ பார்த்து சிரிச்சுக்கிட்டு விருந்தாளி வந்திருக்காங்க அதை உபசரிக்கிறாங்க. இந்த அம்மா சாப்பாடு எல்லாம் வச்சுட்டு ஓரமா நின்று சிரிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. ஃபபஷ்ஷர்னாஹா பிஇஸ்ஹாக, நாம் அந்த அம்மையாருக்கு சுபச்செய்தி சொன்னோம், உனக்கு இவ்வளவு காலமா குழந்தை இல்லலமா, இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இஸ்ஹாக் என்ற குழந்தை பிறக்க போகிறது. ஒமின் வரா இஸ்ஹாக், இஸ்ஹாக்கு பிறகு யாக்கூப், யாக்கூப் என்ற சந்ததியை கொண்டும் நாம் அந்த பெண்ணுக்கு சுபச்செய்தி சொன்னோம். அதாவது உனக்கு வந்து இஸ்ஹாக் ஒரு குழந்தை பிறக்க போது அவர் நபி, அந்த இஸ்ஹாக்குடைய மகன் யாக்கூபும் அவரும் நபிதான் என்று சுபச்செய்தி சொன்னோம். காலத்து அந்த அம்மையார் சொன்னாரு, அந்த அம்மாக்கு இப்ப வயசு என்ன இருக்கும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 100 அந்த அம்மாவுக்கு 90 வயசு இருக்கும். அந்த அம்மா சொன்னா காலத் யா வயலத்தா, இது ஆச்சரியம், அழிதுவான அஜூசன், நான் 90 வயசு கிளவியான பிறகு இனிமேல குழந்தை பிறப்பேன், ஹாதா பாலி ஷேகா, என் வீட்டுக்காரன் கிழவனா போயிட்டாரு, இப்ப எப்படி எங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று அந்த அம்மையார் ஆச்சரியப்பட்டார்கள். சொல்றா அல்லாஹ் சொல்றான், காலத்தை அவர் சொன்னார், யாரே சாரா அம்மையார் சொன்னாங்க, யா வயலத்தா ஆச்சரியமே அலிதுவானா அஜூசும், நான் ஒரு கிளவியா இருக்கிறேன் 90 வயசு கிளவி, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும், என்னுடைய கணவர் இவரும் வயசான ஷேகா போயிட்டாரு, ஷேகன் என்ன தெரியுமா அர்த்தம், பெரியவர், வயது முதிர்ந்தவர், பெரியவர் அர்த்தம், ஷேகா போயிட்டாரு, வயசாலியா போயிட்டாரு, இன்ன ஹாதால ஷையுன் அஜீம், இது ஆச்சரியமா இருக்கு, சுபஹானல்லாஹ், பெரிய ஆச்சரியமா இருக்குது என்று அந்த அம்மையார் ஆச்சரியப்பட்டார்கள். காலு அந்த மலக்குமார் சொன்னார்கள், அத்தாஜபீன மின் அம்ரில்லா, என்னமா அல்லாஹ்வுடைய ஆற்றலை பார்த்தா உங்களுக்கு ஆச்சரியம் வருது, 90 வயசு ஆயிட்டா அதுக்கு குழந்தை பெறக்கூடாது, அல்லாஹ் சட்டம் இருக்குதா, அல்லாஹ்வால முடியாதா, யதார்த்தமா மனிதன் இயற்கை நடைமுறை பெற முடியாம இருக்கலாம், அல்லாஹ்வால முடியாதா என்ன, அத்தாஜபீன மின் அம்ரில்லா, அல்லாஹ்வுடைய குதிரத்தை பார்த்தா நீ ஆச்சரியப்படுறீங்க, ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு அலைக்கும், அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் உங்கள் மீது உண்டாகட்டும், அஹ்லல் பைத், ஓ குடும்பத்தினரே வீட்டார்களே, இன்னஹு ஹமீதும் மஜீத், அவன்தான் எல்லா புகழுக்குரியவன், எல்லோரையும் மிகைத்தவன், அந்த அல்லாஹ்வுடைய ரஹமத்தாரலும் உங்களுக்கு உண்டாகட்டும் அப்படின்னு துவா செஞ்சாங்க. ஃபலம்மா தஹபா அன் இப்ராஹிம் அர்ரவ்உ, இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்த்தாங்க, அப்ப இது வந்து இவங்க நம்ம வீட்டுக்கு வந்து எதுக்காண்டி, அல்லாஹ்வுடைய அதாவை இறக்கிறதுக்கு இல்ல, நமக்கு சுப செய்தி சொல்றதுக்காண்டி வந்திருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுடைய அந்த அச்சம் நீங்கி சந்தோஷம் வந்த பொழுது, புஷ்ரா சுப செய்தி வந்த உடன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை பற்றி இவர்களிடத்திலே தர்க்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தர்க்கம், எதுக்கு பாவம் நியாயமா அழிக்கணும், கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க, நீங்க அழிச்சுதான் ஆகணுமா, அவங்க தௌபா செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நீங்க அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி மலக்குமார்களிடத்திலே தர்க்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், இன்ன இப்ராஹிம் அல் ஹலீமுன் அவ்வாஹு முனீப், நிச்சயமாக இப்ராஹிம் இரக்க சிந்தனை உள்ளவராகவும் மிருதுவான கேரக்டர் உள்ளவராகவும் எதுண்டாலும் அல்லாட்டை கேட்கக்கூடியவராகவும் ஆகிவிட்டார் அப்படின்னு சொல்றான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாட்ட வந்து அவங்க தர்க்கம் பண்றாங்க, தர்க்கம் பண்ற யார்ட்ட இல்ல, மலக்குகள்ட்ட இல்ல, அல்லாட்ட தர்க்கம் பண்றாங்க, அல்லாஹ் தானே அனுப்பியிருக்கிறான், இவங்களை தர்க்கம் பண்ணி என்ன பண்ணும், அப்ப அல்லாட்ட தர்க்கம் பண்றாங்க, யாருலா அந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌம அழிச்சுதான் ஆகணுமா, நீ கொஞ்சம் யோசியா அல்லா, கொஞ்சம் அருமை ரஹமத்தை காட்டியா அல்லா, அருள் காட்டியா அல்லா அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாட்ட ஆர்குமெண்ட் பண்றாங்க. அல்லாஹ் சொல்றான், யா இப்ராஹிம், இப்ராஹிமே ஆரிதான் ஹாதா, விடுங்க விட்டு தள்ளுங்க, அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை, விடுங்க, இன்னஹு கத் ஜாஅ அம்ரு ரப்பிக், ரப்புடைய உத்தரவு வந்து விட்டது, அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துருச்சு, அவங்கள அழிக்கிறோன்னு சொல்லி நீங்க விட்டுருங்க அவங்கள, இன்னஹும் ஆதீஹிம் அதாபுன் கைர் மர்தூத், அவர்களுக்கு நிராகரிக்கப்படாத உறுதியான அதாபம் வந்து விட்டது, நீங்க அது ஒன்னும் அதை பத்தி பேசாதீங்க, விட்டுருங்க அப்படிங்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அமைதியாயிடுறாங்க. இந்த நிலையில் தான் அந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கவும், அதாவது டெட் சீன்னு சொல்றாங்க, இன்னைக்கு சாக்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க, அரபில அல் பஹருல் மையத்னே சொல்லுவாங்க. அந்த டெட் சீங்கிறது எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, எகிப்தினுடைய பார்டர், எகிப்துக்கும் இன்னைக்கு இஸ்ரேலுக்கும் பார்டர் வந்து தாபான்னு ஒரு இடம் இருக்குது, தாபா, அந்த தாபாவை தாண்டன வாய்ப்பு இருந்தா இன்ஷா நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நெட்ல போய் மேப்ல பாருங்க, தாபான்னு போடுங்க, THABA தாபா. இந்த தாபா வந்து எகிப்துடைய பார்டர், எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கு உள்ள பார்டர். அந்த பார்டருக்கு பார்டர் ஓட்டினா செங்கடல் வரும், செங்கடல் எங்க இருந்து நுவேபா இன்ஷா மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு அந்த டீட்டில் தெரியும், தெளிவா சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு வரும்போது அந்த செங்கடல் வந்து அந்த இடத்துல, அந்த தாபாவுடைய இடத்துல நின்றீங்கன்னா நீங்க உங்களுக்கு நாலு நாட்டு சிம் கார்டு வேலை செய்யும், எகிப்துடைய சிம் கார்டு வேலை செய்யும், பலஸ்தீனுடைய சிம் கார்டு வேலை செய்யும், ஜோர்டானுடைய சிம் கார்டு வேலை செய்யும், சவுதியுடைய சிம் கார்டு வேலை செய்யும். நீங்க அந்த இடத்துல தாபால் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாதிரிதான் இருக்கும், ஆறு மாதிரிதான் இருக்கும், என்னது செங்கடல், அந்த செங்கடலுக்கு அந்த பக்கம் பில்டிங் எல்லாம் இருக்கு, நம்ம பழிச்சும் தெரியும், கடல்னாக்கா கண்ணு தெரியாம இருக்கும், பைனாக்குலர் இருக்கும், அப்படிலாம் இல்ல, சாதாரணமா பார்த்தாலே செங்கடலுக்கு அந்த பக்கம் பில்டிங் எல்லாம் இருக்கும். நீங்க அங்க உள்ள கேட்பாங்க, அந்த அந்த தெரிஞ்சு பாருங்க, இந்த பில்டிங் வந்து ஜோர்டான், இந்த தெரிஞ்சு பாருங்க, இந்த பில்டிங் வந்து சவுதி அரேபியா, இந்த பில்டிங் வந்து ஜோர்டானு, இந்த பில்டிங் வந்து சவுதி அரேபியா, இந்த பக்கம் வெளியே போயிட்டா ஈஜிப்து, இந்த பக்கம் உள்ள போனா பலஸ்தீன், பலஸ்தீனா இன்னைக்கு ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிற இஸ்ரேல், ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிற பலஸ்தீன். அந்த தாபால இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போனவுடனே ஈலாத் உருவரும், இந்த ஈலாத் தான் என்ன அப்படின்னு சொன்னா, நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்துல, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு ரொம்ப சொல்லுவோம், அதெல்லாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஆத்தங்கரையில மீன் பிடிச்சி குரங்குகளா பன்றிகளா மாற்றப்பட்டாங்கல்ல, யாரு யூதர்கள், ஐலா நதிக்கரை அதிசல வரும், ஐலான் வரும், அந்த ஐலா தான் ஈலாத்னு சொல்லி வச்சிருக்காங்க, அது இஸ்ரேல் நகரம். அந்த ஈலாத்திலிருந்து, அந்த ஈலாத்திலிருந்து 350 கிலோமீட்டர் பைத்துல் முகத்தஸ், அங்கிருந்து 350 கிலோமீட்டர் பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகதசுக்கு போற வழியில ஃபுல்லா செங்கல் இதுதான், டெட் சி தான். பஹருல் மைத் சொல்ற பாருங்க, சாக்கடல் சொல்லுவாங்க டெட் சி. அந்த டெட் சியை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுல வந்து சாலிடிட்டி ரொம்ப அதிகங்கிறதுனால, அந்த ஓர்ப்பு தன்மை ரொம்ப அதிகங்கிறதுனால மனுஷன் உளுந்தானக்கா உள்ள மூழ்க மாட்டா, மிதப்பா கடந்து மனுஷன் கடந்து நீச்சல் தெரியாட்ட கூட கடந்து அப்படியே மிதப்பாங்க. அதை வந்து ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து வெளிநாட்டுக்காரெல்லாம் வந்து அப்படியே கடந்து அதை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நமக்கு வந்து அது அல்லாவுடைய அதாவது இறங்கின இடம், லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கவும் வந்து அழிக்கப்பட்ட இடம். அந்த இடத்த டெட் சியை தாண்டி ஒரு 350 கிலோமீட்டர் போனாதான் பைத்துல் முக்கதஸுக்கு சேர முடியும். போற வழியில ஜௌஜத் லூத் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். ஜௌஜத் லூத் அப்படின்னா லூத்துடைய மனைவி அப்படிங்கிற ஒரு இடம், இடத்துடைய பேரு. அங்க ஒரு அன்புக்குறி போட்டிருக்கோம். அங்க போய் உள்ள போய் பார்த்தோம்னா பெரிய மலை, அந்த மலைக்கு நடுவுல, அந்த மலைக்கு நடுவுல ஒரு பெண்ணுடைய ஒரு பெண்ணு நிக்கிற மாதிரியே இருக்கும், ஒரு பெண்ணு நிக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு மலை கற்சிலை, ஒரு பெண் அப்படியே நின்றா எப்படி இருக்கும், தூரத்திலையும் பார்த்தா ஒரு பெண்ணு நிக்கிற மாதிரியே இருக்கும். அந்த அதாவது நடுவுல ரோடு, ரோட்டு இந்த பக்கம் டெட் சி, ரோடு இந்த பக்கம் டெட் சி, இந்த பக்கம் இடது பக்கம் பாத்தீங்கன்னா அந்த மலையா இருக்கும். அந்த அந்த அந்த அந்த ஏரியாவே பாக்குறது ரொம்ப இதா இருக்கும். வலது பக்கம் பூரா கடலா இருக்கும், இடது பக்கம் பூரா மலையா இருக்கும். அந்த மாதிரி ஏரியா. அந்த மலைக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு கல் சிலை நிற்கும். அந்த கல் சிலை தான் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனைவி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பெண்ணை, அந்த சமுதாயத்தை, இன்ஷால்லாஹ் அந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு வரும்போது சொல்றேன், அந்த சமுதாயத்தை அழிக்கும் பொழுது அந்த பெண்ணை மட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கற்சிலையா மாத்திட்டான் அப்படின்னு வருது. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கடைசி காலத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சுபச்செய்தி சொல்றான், அவங்களுக்கு இஸ்ஹாக்னு ஒரு குழந்தை பிறக்குன்னு சொல்லி. அப்ப இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து எத்தனை வயசுல, 100 வயசு தாண்டி, 100 வயசு தாண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம், சில ரிவாயத்தில் 80 வயசு இருக்குது, சில அறிவிப்புல 80 வயசு இருக்குது. எனவே அந்த 80ல இருந்து 100 வயசுக்குள்ள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கே இருந்து கிட்டத்தட்ட அவருடைய 120வது வயதிலே அந்த ஹிப்ரோன், இன்னைக்கு ஹலீலு சொல்ற பாருங்க, அந்த ஹிப்ரோன் இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மரணிக்கிறாங்க. அங்கேயே அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லும் பொழுது எக்கச்சக்கமா அவருடைய சிறப்பையும் அவருடைய கண்ணியத்தையும் ரசூலுல்லாஹ் ரொம்ப அதிகமா சொல்லுவாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்கறாங்க, யா ரசூலுல்லாஹ் நஹனு நஆரிஃபு கைஃப யுஸல்லி கைஃப நுஸல்லிமு அலைக், யா ரசூலுல்லாஹ் உங்களுக்கு எப்படி சலாம் சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியும், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் சொல்லிடுறோம், கைஃப நுஸல்லி அலைக் உங்களுக்கு எப்படி சலவாத் சொல்றது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா இன்னல்லாஹு மலாயிக்கத்து யுஸல்லூன அலன் நபி யா அய்யுல்லதீன ஆமனு சல்லு அலைஹி வ சல்லிமு தஸ்லீமா, சல்லு அலைஹி வ சல்லிமு, சல்லு அலைஹி வ சல்லிமு, சலாமும் சொல்லுங்கள் சலவாத்தும் சொல்லுங்கள் அப்படி உத்தரவிட்ட பிறகு சஹாபாக்கள் கேக்குறாங்க, யாரை சொல்லலாம் எப்படி சலாம் சொல்றது எங்களுக்கு தெரியும், சலவாத் எப்படி சொல்றது, சலவாத் நான் எப்படி உங்களுக்கு சொல்றது அப்படின்னு கேட்கும் போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹும் சல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மத் கமா சல்லைத்த அலா இப்ராஹிம வாலா அலி இப்ராஹிம இன்னக்க ஹமீதும் மஜீத், அல்லாஹும் பாரிக் அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மத் கமா பாரக் அலா இப்ராஹிம் வாலா அலி இப்ராஹிம இன்னக்க ஹமீது மஜீத். அப்ப உலகத்துல கியாமத் நாள் வரைக்கும் எது வரைக்கும் ஏன் மேல செலவா சொல்லுவீங்களோ அப்ப யாருக்கு சேர்த்து சொல்லணும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து சேர்த்து சலவாத் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் இந்த சலவாத்தை கற்றுக் கொடுத்தாங்க. ஏன்னா ஹதீஸ்களிலே ஆதாரப்பூர்வமாக ரொம்ப தெளிவான ஹதீஸ்கள், எக்கச்சக்கமான ஹதீஸ்களில் ஆதாரப்பூர்வமான பதிவு செய்யப்பட்ட சலவாத்து இந்த சலவாத் தான். நம்ம நினைக்க அந்த சலவாத்தை தொழுகையில மட்டும்தான் ஓதணும்னு சொல்லி, அது தொழுகைக்கு மட்டும் ஓதுன சலவாத் அல்ல, எப்ப ரசூலுல்லாஹி மேல சலவாத் ஓதுனாலும் இந்த சலவாத் தான் ஓதணும். என்ன சலவாத்து, அல்லாஹும சல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மத் கமா சல்லைத்த அலா இப்ராஹிம் வாலா அலி இப்ராஹிம் இன்னக்க ஹமீதும் மஜீத், அல்லாஹும பாரிக் அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மத் கமா பாரக் அலா இப்ராஹிம் வாலா அலி இப்ராஹிம் இன்னக்க ஹமீதும் மஜீத்ங்கிற சலவாத் தான் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. ஏன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு அவ்வளவு பிரியமானவங்க, அவங்களுடைய பரம்பரையில ரசூலுல்லாஹ் வந்தாங்கிறதுனால கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மீது சலவாத் சொல்லும் பொழுதெல்லாம் தன்னுடைய உம்மத்து கியாமத் நாள் வரைக்கும் யாருமே சலவாத் சொல்லணும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சலவாத் சொல்லணும் அப்படின்னாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போயிருக்கும் பொழுதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை 7வது வானத்துல சந்திக்கிறாங்க, 7வது வானத்துல சந்திக்கிறாங்க. சந்திச்ச உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லத்தை கட்டி அணைச்சு சொல்றாங்க, அதாவது எந்த நபியுமே வந்து ரசூலுல்லாஹ் வாங்க வாங்க வரவேற்று அனுப்பி விட்டுறாங்க அவ்வளவுதான், ஒவ்வொரு வானத்திலயா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் மட்டும்தான் 7வது வானத்துல இருந்ததுனால அவங்க கட்டி அணைச்சு வரவேற்றவர் மட்டும் இல்லாம, நபியே உங்களுடைய உம்மத்துக்கு என்னுடைய சலாத்தை சொல்லுங்கள், யார் சலாம் சொல்லி அனுப்புறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு சலாம் சொல்லி அனுப்புறாங்க, நபியே உங்களுடைய உம்மத்துக்கு ஏன் சலாத்தை சொல்லி அனுப்புங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாங்க, நபியே இன்னல் ஜன்னத்தை நிச்சயமாக சொர்க்கம் என்பது அருந்தோன் தொய்யபத்தோன் அதுபோன், அந்த சொர்க்கத்துடைய பூமி பரிசுத்தமான பூமி காலி விளைநிலமா இருக்குது, காலி விளைநிலமா இருக்குது சொர்க்கத்துடைய பூமி, உங்களுடைய உம்மத்தின இடத்துல சொல்லி அந்த விளைநிலத்திலே விவசாயம் செய்ய சொல்லுங்க அப்படின்றாங்க. சொர்க்கத்துடைய விளைநிலத்திலே உங்களுடைய உம்மத்துக்கு சொல்லுங்க விவசாயம் செய்ய சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க எங்க உம்மத்து எப்படி வந்து விவசாயம் செய்வாங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் அப்படிங்கிற திக்ரை சொல்ல சொல்லுங்க. ஒவ்வொரு திக்ருக்கும் பகரமாக அவர்களுக்கென்று அல்லாஹ் சொர்க்கத்தில் விளைநிலத்தை நிறுவி அந்த விளைநிலத்தில் ஒரு மரத்தை நடுகிறான், இதுதான் அவர்கள் சொர்க்கத்தில் செய்யக்கூடிய விவசாயம் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யாரு சொல்லி அனுப்புறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போன இடத்துல சொல்லி அனுப்புறாங்க. ஹைர், இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏராளமான சிறப்பம்சம் கொடுத்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தினரான நமக்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு, நெருக்கமான தொடர்பு உண்டு. அதனாலதான் நாம சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர்ங்கிற திக்ரை அதிகம் அதிகமா ஓதணும். அதன் மூலமா நமக்கு சொர்க்கத்திலே ஒரு மரம் நடப்படுகிறது. அப்படி ஓதும் பொழுது நமக்கு யாரு ஞாபகத்துக்கு வரணும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நமக்கு சலாம் சொல்லிவிட்டதும் ஞாபகத்துக்கு வரணும். ஹைர், அந்த அடிப்படையில இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் கண்ணு நாயம் ஸல்லல்லாஹு உம்மத்தினர் நமக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு உண்டு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நெருக்கத்தை இன்ஷா அல்லாஹ் மறுமை வரை விரிவடைய செய்து மறுமையிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தை பெற்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே வசிப்பதற்கும் வாழ்வதற்கும் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பரக்கத் கிருபை என்றால் என்ன விளக்கவும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பரக்கத் அப்படின்னு சொன்னா நம்முடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு அபிவிருத்தி, அதுதான் பரக்கத்துங்கிறது. நம்ம பரக்கத்தெல்லாம் நிறைய இருக்கிறதுக்கு சொல்லுவோம், நிறைய இருக்கிறதுக்கு பேர் பரக்கத்து அல்ல, கொஞ்சமா இருந்தாலும் அதோட தேவைகள் அதிகமா நிறைவேறும், அதுதான் பரக்கத்துங்கிறது. இதுல பலத உதாரணம் சொல்லியிருக்கிறேன். அல்லாஹ் ஹலால்ல பரக்கத்தை வச்சிருக்கான், ஹராம்ல பரக்கத்து கிடையாது. அதுக்கு உதாரணம் ஆட்டுக்குட்டி எடுத்துக்கலாம். ஆடு வந்து வருஷத்துக்கு ரெண்டே ரெண்டு குட்டி தான் போடும், ஆனா அதனுடைய பரக்கத்து எப்படி இருக்குது? எக்கச்சக்கமா பயன்படுது, எவ்வளவு பயன்படுது, பல்கி பெருகுது. ஆனா ஹராமான பன்னிக்குட்டி ஒரு தடவைக்கு 12 குட்டி போடும், வருஷத்துக்கு 3 தடவை 4 தடவை குட்டி போடும், 3 மாசத்துக்கு ஒரு குட்டி போடும், அப்ப வருஷத்துக்கு 48 குட்டி போடும். இது பன்றி. ஆனா அதுல அதனுடைய புழக்கம் எப்படி இருக்குது, அதனுடைய பயன்பாடு எப்படி இருக்குது? ஆனா வருஷத்துக்கு 2 குட்டி 3 குட்டி போடக்கூடிய ஆட்டுடைய புழக்கம் எப்படி இருக்குது? இதுதான் ஹலால்ல உள்ள பரக்கத்து, ஹராம்ல பரக்கத்து இல்லைங்கிறது. பாக்குறதுக்கு நிறைய தெரியறதுக்கு பேர் இல்ல பரக்கத்துங்கிறது. அதுல கண்ணுக்கு தெரியாம ரப்புல் ஆலமீன் அதுல அபிவிருத்தி ஏற்படுத்தும், அதுதான் பரக்கத் என்பது. நான் முஸ்லீம் அனைவருக்கும் நிரந்தர நரகம் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். அப்படி என்றால் அதன் முடிவு என்னவா இருக்கும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிவு என்னவா இருக்கும்டா? நிரந்தர நரகம். யார் நல்லா புரிஞ்சுக்கீங்க, நம்மூர்ல உள்ள இந்துக்கள், நம்மூர்ல உள்ள இந்து சகோதரர்கள், இவங்களுக்கு நிரந்தர நரகம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அல்லாஹ் ஒரு விசாரணை வைப்பான். ஏன் தெரியுமா? ஒரே தெரு, ஒரே வீடு, இது 1 நம்பர் வீடு, இது 2 நம்பர் வீடு, ரெண்டு வீடு நடத்துல ஒரே ஒரு செவரு தான். இந்த வீட்டுல அல்லாஹ் பிச்சைக்கு ஒரு அப்துல் ரஹ்மான் பிறக்கிறாரு, அந்த வீட்டுல ஆறுமுகசாமிக்கு ஒரு ராமசாமி பிறக்கிறாரு. இந்த அல்லா பிச்சையும் ராமசாமியும் ஆறுமுகசாமியும் ஃப்ரெண்டு, இந்த அப்து ரஹ்மான் அவங்களுக்கு பிறந்த குழந்தை அப்து ரஹ்மானும் அந்த குழந்தை பேரு ராமசாமி தான் பேர் வச்சுங்க. ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு, ரெண்டு பேரும் ஒன்னா ஸ்கூலுக்கு போறாங்க, ஒன்னா படிக்கிறாங்க, ஒன்னா பழகிறாங்க. இவரு இஸ்லாமிய முறைப்படி வாழ்றாரு, அவர் இந்து முறைப்படி வாழ்றாரு. இவர் இஸ்லாம் மொழிப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாரு, அவர் இந்து முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இவரு குழந்தை பெற்றுக்கிறாரு, அவர் குழந்தை பெற்றுக்கிறாரு. ரெண்டு பேரும் மௌத்தாராங்க, அல்லாட்ட போய் நிக்கிறாங்க. நிக்கும் போது அல்லா ராமசாமியை பார்த்து கேட்பான், ஏமா நீ இஸ்லாத்தை ஏத்துக்கலண்டு, இஸ்லாமா அப்படின்னா என்ன அல்லான்னு கேட்பான். ராமசாமி என்ன கேப்பாரு? இஸ்லாமா அப்படின்னா என்ன அல்ல? ஏன்பா உன் பக்கத்துக்காரன் அப்துல் ரஹ்மான் இஸ்லாத்தை ஏத்தாரப்ப, நியம ஏத்துக்கல, அவர் இஸ்லாமிய வேணா வாழ்ந்தாரப்பா, நியம வாழல. அப்ப அவர் சொல்லுவார், யாழ்லா ரெண்டு பேரும் ஒன்னா பிறந்தோம், ஒன்னா வளர்ந்தோம், ஒன்னா விளையாண்டோம், ஒன்னா ஆடி பாடணும். ரெண்டு பேரும் அவர் இஸ்லாமிய முறைப்படி கல்யாணம் பண்ணார், இந்து முறைப்படி கல்யாணம் பண்ண, எனக்கு ஒரு 1000 ரூபாய் 2000 தேவைப்பட்ட அவர் கொடுத்தாரு, அவருக்கு ஒரு 1000 2000 நான் தேவைப்பட்டேன், அவருடைய கல்யாணத்தை நான் கலந்துகிட்டேன், என்னுடைய கல்யாணத்தில் அவர் கலந்துட்டாரு, அவருடைய கர்மாதியில் நான் கலந்துட்டேன், என்னுடைய கர்மா எல்லாம் கலந்துகிட்டேன் யாழ்லா. ஆனா அந்த பாவி ஒரு நாள் கூட, ரப்பே நீ ஒருத்த இருக்கிற, நீ ஒருத்த இருக்கிற, இப்படி மறுமையில விசாரிப்ப, சொர்க்கத்தை வச்சிருக்க நரகத்தை வச்சிருக்க, பாவி ஒரு நாள் கூட சொல்ல யாழ்லா அப்படின்னு சொன்னான்னா, ரப்புல் ஆலமீன் நியாய தீர்ப்பு நாளுடைய அதிபதி, நியாயமாக தீர்ப்பளிப்பவன், அந்த ராமசாமி நரகத்துக்கு அனுப்புவான, அந்த அப்துரமான நரகத்துக்கு அனுப்புவானா? நம்ம கற்பனை கனவு கண்டுட்டு இருக்கோம், நம்மளும் நேரடியாக சொர்க்கத்துக்கு போயிடும், அவ்வளவு நிரந்த நரகத்துக்கு போவான். ரப்புல் ஆலமீன் மாளிகையோ மித்தீன், கொம்பு உள்ள ஆடு உலகத்தில் கொம்பில்லாத ஆட்டை முட்டி விட்டால் கூட அந்த கொம்பில்லாத ஆட்டுக்கு கொம்பை கொடுத்து மறுமையில் அல்லாஹ் முட்டை விடுப்பான், அந்த அளவுக்கு நியாயம் வழங்குறவன். அப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு அதிபர் ரப்பல் ஆலமீன் நம்ம இஸ்லாத்தை அவங்களுக்கு என்னன்னே சொல்லாமே, அல்லாஹ் பத்தி சொல்லாமே, ஆகிறத பத்தி சொல்லாமே, அவங்க கூட நல்லா புழங்குவோம், நல்லா அன்பா பழகுவோம், அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு நம்ம போவோம், நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு அவங்க வருவாங்க, அவங்க வீட்டு நல்லது நம்ம கலந்துப்போம், நம்மளுடைய நல்லது அவங்க கலந்துப்போம், எல்லாம் பண்ணிப்போம். பண்ணிக்கிட்டு ஒரு நாள் கூட அவனுக்கு அல்லாஹ் பத்தியோ ஆகிறத பத்தியோ மருமையை பத்தியோ சிந்தனையை பத்தியோ கபரை பத்தியோ சொல்லலண்டா அல்லாஹ் யார குற்றம் பிடிப்பான்? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நிரந்தரம் நரகம் நேரம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி. அதனால இந்த கற்பனை வேண்டாம். நாம அவர்களுக்கு தாவா செஞ்சு இஸ்லாத்தை சொல்லி பாய் இந்த விளையாட்டுல கிட்ட வச்சுக்காதீங்க, உங்க பிரச்சனை உங்களோட வச்சுங்க, இந்த அல்லாஹ் இல்லாட்டு பேசிட்டு வரல வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாண்டா அதுக்கப்புறம் அல்லாஹ் தீர்ப்பு அளிப்பான். நரகமா சொர்க்கமாண்டு சொல்ல வேண்டிய நம்முடைய கடமை. சொல்லவில்லை அவனுக்கு தெரியவே இல்லைன்னு சொன்னா நிச்சயமா அல்லாஹ் ரப்பல்ல நம்மள தான் குற்றம் பிடிப்பான். கரண்டைக்கு மேல் பேண்ட் அணிய சொன்னீர்கள், ஆனால் சாக்ஸ் போடும்போது கரண்டைக்கால் மறைக்கப்படுகிறது, தயவுசெய்து விளக்குங்கள். கரண்டையை மறைக்க கூடாது அப்படிலாம் ஒண்ணு சொல்லல. ஹதீஸ்கள் கரண்டக்கால மறைக்கவே கூட திறந்தா இருக்கணும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் சாக்ஸ் போடுறது ரசூலாவே அனுபவிச்சிருக்கிறாங்க. சாக்ஸ் போடுறது ரசூலாவே அனுபவிச்சிருக்கிறாங்க. சாக்ஸ் போடும் பொழுது நீங்க உதவி செய்ய முடியல, மேல தண்ணி விட்டு தடவிக்கலாம் இருக்கிறாங்க. தோளால நீங்க ஹுஃபைன் போடும் பொழுது, ஹுஃபைன் சொல்லப்படும் அந்த தோளாலான சாக்ஸ் போடும் பொழுது. சோ அதனால வந்து கரண்டையை மறைக்கவே கூடாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுடைய மேலாடையோ கீழாடையோ கரண்டைக்கு கீழே இறங்கக்கூடாது. கரண்டைக்கு கீழே இறங்கிய ஆடை நரகத்துடைய ஆடை ரசூலா சொன்னாங்க, மா அஸ்வல மினல் காபைன் ஃபஹுவ ஃபின்னார். கரண்டைக்கு கீழே இறங்கிய ஆடை நரகத்துடைய ஆடைனாங்க. அதனால பேண்டோ அல்லது நீங்க அபா போடுறீங்க, பெரிய ஜுப்பா போடுறீங்க, அல்லது பேண்ட் போடுறீங்க, பைஜாமா போடுறீங்க, லுங்கி உடுக்குறீங்க, அது கரண்டைக்கு கீழே இறங்கக்கூடாது. அதான் ரசூலா சொன்னாங்க சாக்ஸ் போடக்கூடாது அப்படி ரசூலா சொல்லவே இல்லை. தராவி என்ற வார்த்தை குரானிலோ ஹதீஸிலோ இல்லை, இதை பற்றி விளக்கவும். இல்லாத வார்த்தையை விளக்க சொல்றீங்க, நீங்களே சொல்றீங்க குரான்லயே அதிசிலேயே இல்ல, அப்புறம் என்னத்தை விளக்குறது? எல்லா வார்த்தையும் குரான்லயே அதிசிலே இருக்குமா? எல்லா வார்த்தையும் குரான்ல இருக்குதா? எல்லா வார்த்தையும் அதிசி இருக்குதா? தௌஹீத்ங்கிற வார்த்தை குரான்ல அதிசிலே கிடையாது தெரியுமா? தௌஹீத்ங்கிற வார்த்தை தௌஹீத்ங்கிற அப்படியே பெரிய தௌஹீத் தௌஹீத் அப்படிங்கிறமே குரான்ல எங்க இருந்தா தௌஹீத்ங்கிற வார்த்தை கண்டு பார்ப்போம். ஹதீஸ்ல எங்கேயாவது லட்சக்கணக்கான ஹதீஸ்கள், லட்சக்கணக்கான ஹதீஸ்ல கோடிக்கணக்கான ஹதீஸ்கள், ஒரு ஹதீஸ்ல தௌஹீத் கண்டு பார்ப்போம். நானும் ஃபுல்லா தேடு தேடு தேடு தேங்க கம்ப்யூட்டர்ல ஃபுல்லா தென்ன சுண்ணத்தான் அதுவா இல்ல. அது தௌஹீத்ங்கிற வார்த்தை எங்கேயுமே கிடையாது, ஒரே ஒரு இடத்துல வந்துச்சு. நானும் கண்டுபிடிச்சேன் தௌஹீத்ங்கிற வார்த்தை வந்துருச்சு ஒரே ஒரு இடத்துல. என்னன்னு பார்த்தா எதுகுல் நார அஹ்லு தௌஹீத், தௌஹீத்வாதிகள் நரகத்திற்கு போவார்கள். அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது, எடுத்து பாருங்க. நரகத்திற்கு போவார்கள் அப்படிங்கிற இடத்துல தான் ரசூலுல்லாஹ் தௌஹீத்ங்கிற வார்த்தை பயன்படுத்துறாங்க. அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னா, அங்கே தௌஹீத்ங்கிற அர்த்தம் தௌஹீத்வாதிகள் அர்த்தம் முஸ்லிம்கள், எல்லா முஸ்லிம்கள், முஸ்லிம்கள் நரகத்துக்கு போவாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நரகத்துக்கு போய் நீங்க இப்படி சொன்ன உடனே தௌஹீத்வாதிகள் நரகத்துக்கு போவாங்க ரசூலுல்லாஹ் அப்படி அர்த்தம் இல்லை. நான் அர்த்தத்தை விளக்கிறேன், வார்த்தை அதான் அர்த்தம். எதுகுல்னார அஹ்லு தௌஹீத், தௌஹீத்வாதிகள் நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு வருது. அது என்ன விளக்கம் சொன்னா, முஸ்லீம்கள் எல்லாரும் நரகத்துக்கு போவாங்க. நரகத்துக்கு போன பிறகு அவர் அவருடைய பாவத்திற்கு ஏற்ற நரகத்தை அனுபவித்த பிறகு அவர் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுவார்கள் அப்படிங்கிற சொல்ற ஹதீஸ் ரசூல் அந்த இடத்துல மட்டும் தௌஹீத்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இந்த வார்த்தை கூட தான் குரான்ல ஹதீஸ்ல எங்கேயுமே இல்லை. அதனால போய் அங்க போய் பிதாத்து சொல்ல வேண்டியதானே, அந்த பேர்ல தான் உன் இயக்கத்திற்கு பேரே வச்சிருக்கப்பா. பிதாத்தான பேரு, பேரே பிதாத்து. தராவிங்கிறது புனிதமான வார்த்தை அப்படிலாம் யாரும் சொல்றது இல்ல. தராவிங்கிறது தௌஹீத் மாதிரி அப்படியே புனிதமான வார்த்தை, தௌஹீத் அப்படிங்கிற மாதிரி தராவி அப்படிலாம் யாரும் சொல்றது இல்ல. அது புனிதமான வார்த்தை இல்ல, நமக்கு விளங்குறதுக்காண்டி புழக்கத்தில் உள்ள வார்த்தை. அது நமக்கு விளங்குறதுக்காண்டி புழக்கத்தில் உள்ள வார்த்தை தராவிங்கிறது. தராவி என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, சிறிது ஓய்வு பெறுவது. நாலு ரக்காத்துக்கு இடத்துல கொஞ்சம் ஓய்வு பெறணும் இல்லைங்களா, அதை வச்சதுக்கு தராவின்னு பேர் வந்துச்சு அவ்வளவுதான். நீங்க தராவின்னு சொல்ல மாட்டாங்க, நான் வந்து இரவு தொழு சொல்லிட்டு போ, இருபது ரக்கா தொழுவு தராவின்னு சொல்ல வேண்டாம். அந்த வார்த்தை பிடிக்கலையா? தராவிங்கிற வார்த்தையை வேண்டாம். நம்ம யாரு வற்புறுத்துல தராவிங்கிற வார்த்தையை சொன்னா தான் நீ உண்மையான முஸ்லீம் இல்லட்டல முஸ்லீமே இல்லையா சொல்லல உங்களை. அதனால இது குரான்ல ஹதீஸ்லயே இல்ல, இல்லதான் நாங்களும் ஒத்துக்கிறோம். அதுக்கு என்ன பண்றது? இறந்தவர்கள் கனவில் நன்றாக இருப்பது போன்றும் சில சமயம் கவலை அடைந்தவர்களாக இருப்பது போன்றும் எதை குறிக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. கனவுலாம் நல்லா புரிஞ்சுக்கங்க, கனவு காண்றதுலாம் அப்படியே உண்மை யதார்த்தம் அப்படி அல்ல. கனவு என்பது சில சமயங்கள் நம்ம காணக்கூடிய கனவுக்கு நேர் மாற்றமான விளக்கம் கூட இது கூட நடக்கும். கனவு நல்லா புரிஞ்சு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மூமினான மக்கள் காணக்கூடிய கனவு வஹியினுடைய 36 பங்கல் ஒரு பங்கு, 48 பங்கல் ஒரு பங்குன்னு வருது. அது எப்போ அவர் மூமினான மனுஷனா இருக்கணும், மூமினான கனவு காணணும். மூமினான மனுஷனா என்ன? இரவு படுக்கும்போது ஒது செஞ்சுட்டு ரெண்டரைக்கா தொழுதுட்டு ஓத வேண்டிய அவராதுகள் திக்ர எல்லாம் ஓதிட்டு ரசூலா சொல்லி கொடுத்த சுன்னத்தான் அல்ஹம்து சுரா குல்லுல்லாஹு குல்லுதரபில் ஃபலக் குல்லுதரபினாஸ் ஆயத்துல் குர்சி இதெல்லாம் ஓதி கையில ஊதிட்டு உடம்பெல்லாம் தடவிட்டு சுன்னத்தான முறையில் வலது பக்கம் கையை வச்சு அல்லாஹும் பிஸ்மிக்க அமூத்து வாஹியா அது ரசூலா சொல்லி இன்னும் சில துவாக்கள் அந்த துவாக்கள்லாம் சொல்லி முறையா தூங்கி அந்த நேரத்தில் கனவு வந்தா அது நல்ல கனவா இருக்க வாய்ப்பு இருக்குது. இவர் படுத்துக்கிட்டே டிவியை பார்த்துட்டே இருப்பாரு, குத்தாட்டத்தை பார்த்துட்டே இருப்பாரு, அப்படியே பார்த்துட்டு அப்படியே தூக்கிடுவாரு. அப்புறம் கனவுல வந்து காலையில முடிச்சு அஜர் தூயில வாங்க அஜர் கனவுல பேய் பெய்யா வருது, பிசாசி பிசாசா வருது, பின்ன ஜிப்ரீல் இஸ்லாம் மீக்கா அலை இஸ்லாம் வருவாங்க கனவுல. இது சினிமா பார்த்துட்டு படம் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு டான்ஸ் பார்த்துட்டு தூங்கினா சுண்ணத்தான முறையில் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த சுண்ணத்தான முறையில் தூங்கினா சுண்ணத்தான நல்ல கனவுகள் வரும் இன்ஷாஅல்லாஹ். அதனால கனவுல வர்றதுலாம் அப்படியே அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, அது மாற்றமான முடிவு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. கனவுக்கு பலன் சொல்றதுக்கு நீ அப்படி கனவு கொண்டேன் இப்படி கனவு கொண்டேன் என்ன பேய் துரத்துற மாதிரி கனவு கொண்டேன் பாம்பு துரத்துற மாதிரி கனவு கொண்டேன் இதுக்கு என்ன விளக்கம் நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு கனவுக்கு பலன் என்பது அது ஒரு அற்புதமான ஒரு கலை. அந்த கலையை நபிமார்களிலே அல்லாஹ் யூசுப் அலி இஸ்லாத்துக்கு கற்றுக் கொடுத்திருந்தான். யூசுப் அலி இஸ்லாத்து வரலாறு வரும் இன்ஷாஅல்லாஹ். யூசுப் அலி இஸ்லாத்துக்கு அல்லாஹ் இன்னைக்கு தராவில ஓதுனாங்க அந்த ஆயத்தெல்லாம். இப்ப கனவு கண்டது கேட்கறாங்க என்ன விளக்கம் கேட்கறாங்க, இப்ப யூசுப் அலி இஸ்லாம் விளக்கம் சொல்றாங்க இன்ஷாஅல்லாஹ். அதெல்லாம் யூசுப் அலி இஸ்லாம் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். இன்னைக்கு காலத்தில் இது ஒரு நபிமார்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த கலை. இன்னைக்கு யாராவது கனவுக்கு பலன் சொல்ல முடியுமாண்டா? சொல்ல முடியாது யாராலையும். யாருக்கு அந்த அந்த கலை தெரியாது, அந்த அறிவும் கிடையாது. அதனால கனவுக்கு யார்ட்ட போய் பலன் கேட்கலாம் என்றது கேட்பாங்க. அசரத் கனவுக்கு என்ன பலன் எனக்கு தெரியாதுங்க. என்ன அசரத் உங்க ஓதி கொடுத்த மாதிரி எல்லாம் சொல்லித்தரலாம் சொல்லித்தரலாங்க எனக்கு. அப்ப கனவுக்கு என்ன பலன் சொன்னா, நாம ஏதாவது கனவு கண்டோம்னா அந்த கனவே நம் மனசை உறுத்துது அப்படின்னு சொன்னா அன்னைக்கு ஃபஜ்ர் தொழுத உடனே அல்லாட துவா செய்யணும், அல்ல தஹஜ்ஜுத் தொழுத துவா செய்யணும், யா அல்லாஹ் இந்த கனவுக்கு நல்ல பலன் அந்த சீக்கிரம் கொடு, ஏதாவது கெட்ட பலன் வந்து எனக்கு பாதுகாத்துரு, முடிஞ்சு போச்சு அல்லாஹ் மேல பாரத்தப்படும் வேலையை பார்க்க வேண்டியதுதான். இது ஓத்திரியா சொல்லிட்டு கனவுக்கு என்ன பலன், கனவுக்கு என்ன பலன், எங்கடா என்ன பலன், எல்லாத்திரம் கேட்டுக்கும் அவசியம் கிடையாது. இது கனவு பற்றி நிறைய சொல்லலாம், டைம் இல்லை. சஹர் டைம் சாப்பிட மிஸ் ஆகிவிட்டால் பட்டி நோம்பு வைக்கலாமா? பட்டி நோம்பு தான் வைக்கணும், வேற வழி. ஃபஜ்ர் வரைக்கும் பா சாப்பிடலாம், காலை முடிச்ச வரை சாப்பிடலாம், அது நாஷ்டா. முடிச்ச வரை சாப்பிடலாம், நோம்பு இல்லை. கர்ப்பமாக இருக்கும்போது படுத்துக்கொண்டு குரான் ஓதலாமா, உட்கார்ந்து ஓதலாமா? தப்பு இல்லைங்க. குரான் ஓதும் பொழுது உங்களுடைய முடியாத சூழ்நிலையில படுத்துக்கிட்டு குரான் ஓதலாமா? குரானுக்கு கேவலம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. கால் நீட்டிட்டு குரான் ஓதலாமா? ஓதலாம், தப்பு கிடையாது. அது குரானுடைய உள்ளத்தோடு சம்பந்தப்படுது, மரியாதையோட சம்பந்தப்படுது. நீங்க குரான் ஓதாமல் இருப்பதான் அதுக்கு மரியாதை குறைவை தவிர, முடியல கொஞ்சம் சாஞ்சு உட்காந்து ஓதுறீங்க, கொஞ்சம் கால் நீட்டி உட்காந்து ஓதுறீங்க, கால் வலிக்குது, கர்ப்பிணி பெண்ணு கால் நீட்டி குரான் ஓதுறாங்க. ஒரு பெண் குரானே ஓதாம இருக்கிறா, இன்னும் பெண் கால் நீட்டி குரான் ஓதுறா, அல்ல அந்த பெண்ணை பா சந்தோஷப்படுறா, அந்த பெண்ணை பா சந்தோஷப்படுவானா? அதனால ஓதலாம், தப்பு கிடையாது. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா ஏற்ற அனைத்து பல வகைகளும் மக்காவில் கிடைக்கும் படிச்சதான். அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பலஸ்தீன் நகரத்தை டிரான்ஸ்பர் செய்யும்படி கட்டளையிடுகின்றான். அது இப்போது தாயிஃப் என்று அழைக்கப்படுகிறது. மக்காவிலிருந்து 50 கிலோமீட்டர், அங்கு எல்லா வகையான பல வகையும் கிடைக்கிறதா என்று. பலஸ்தீனா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலஸ்தீன் நகரத்தை டிரான்ஸ்பர் செய்யும்படி கட்டளையிடுகின்றனா? கேள்வி புரியலையே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா ஏற்று அனைத்து பல வகையும் மக்காவில் கிடைக்கும்படி செய்தான். இப்ப கிடைக்குது. இப்போ மக்கள் பாத்தீங்கன்னா மாஷா அல்லாஹ் மக்காவுடைய மார்க்கெட்ல போய் பாருங்க, உலகத்தில் எந்தெந்த மூலையில என்னென்ன வகையான பழம் விளையுதோ அத்தனை பழத்தையும் அங்க பார்க்கலாம் மக்காவுடைய மார்க்கெட்ல. நீங்க வாழைப்பழம் வாங்க போனீங்கன்னா அவன் கேட்பான் 10 வகையான பழத்தை காட்டும், வாழைப்பழம் சீனி அமெரிக்கி பிலிப்பைன்ஸி உடனே எடுத்து காட்டுவான். சீனா வாழைப்பழம் வேணுமா, அமெரிக்கா வாழைப்பழம் வேணுமா, பிலிப்பைன்ஸ் வாழைப்பழம் வேணுமா, மணிலா பழம் வேணுமா, ஒரு பழம் எடுத்து காட்டுவான். அதே மாதிரி ஆரஞ்சு எடுத்தா போதும், அதுல ஒரு 7-8 வகை எடுத்து காட்டுவான். எந்த ஆரஞ்சு வேணும், உலகத்தில் எங்கெந்த பழம் எங்கெங்க விளையுதோ அத்தனை. காரணம் சமராத், யா அல்லாஹ் அந்த மக்களுக்கு உன்னுடைய கனிவர்க்கத்தை உணவாக கொடுப்பாயாக அப்படின்னு கேட்ட துவாவுடைய பரக்கத்தை நீ கிடைக்குது. ஆனா இவர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு தெரியல. நகரத்தை டிரான்ஸ்பர் செய்ய கட்டளை, அது இப்போது தாயிஃப் என்று அழைக்கப்படுகிறது. பலஸ்தீன்ல தாயிஃப் மக்களும் 90 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது, அங்க எல்லா வகையான பழங்களும் கிடைக்கிறதா? என்ன சொல்றாரு புரியலங்க எனக்கு. இலும் நாட்டு யூதர்களின் நம்பிக்கை தஜ்ஜால் பெர்முடா ட்ரெயினிங் வாழ்வதாகவும், அவர்களின் வருகைக்காக சவுதியில் ஒரு விதமான ஹோட்டல் கட்டப்படுவதாகவும், இதை பற்றி நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் கட்டப்படும் அந்த இடத்தில் வந்து அவன் அமர்தான் கூறினார்கள் என்று கூறுகிறார்கள். இது உண்மையா, இது யார் சொன்னான்னு தெரியல. ஆனா இலுமினாட்டி வந்து யூதர்கள் வந்து இருக்கிறது உண்மை. அவங்க தஜ்ஜால வழிபடுறாங்க, தஜ்ஜால் வருவதை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க, அது ஒரு குரூப், அதெல்லாம் உண்மை. அவங்க சவுதியில் ஏதோ ஹோட்டல் கட்டுறாங்களோ அந்த ஹோட்டல் தஜ்ஜால் உட்காரணும் அதெல்லாம் என்னன்னு தெரியல எனக்கு. கர்ப்பிணி பெண்கள் நோன்பு வைக்கவில்லை என்றால் அவர்களுக்கு என்ன சட்டம்? கர்ப்பிணி பெண்கள் நோன்பு வைக்க முடிஞ்சா நோன்பு வைக்கணும், ஒரு கால் வைக்கலண்டாக்கா குழந்தை பிறந்த பிறகு நோன்பு கதா செய்யணும். குழந்தை பிறந்த பிறகு நோன்பு கதா செய்யணும். இல்ல குழந்தை பிறந்த பிறகு குழந்தைக்கு பால் விட்டு ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த நேரத்தில் கதா செய்ய முடியலன்னு சொன்னா அடுத்த ரமலான் வர்றதுக்குள்ள அவங்களால நோன்பு கதா செய்ய முடியலன்னு சொன்னா ஒரு நோன்பாளிக்கு ஒரு நோன்புக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்துடணும். 30 நோன்புக்கு பகரமாக 30 ஏழைகளுக்கு உணவு கொடுத்துடணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழையாக இருந்தாங்களா? ஏழையா தான் இருந்தாங்க. அல்லாட துவாவும் செஞ்சாங்க, யா அல்லாஹ் ஏழையாகவே வாழச்சே ஏழையாகவே மரணிக்க செய் அப்படின்னு துவாவும் செஞ்சாங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை. சோ இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று ஞாபகப்படுத்த ஞாபகம் வந்ததுனால சொல்றேன். நம்முடைய அகமதுல்லா ஐஏஎஸ் அகாடமி சிறப்பாக நடந்துருது உங்களுக்கு தெரியும். இந்த வருடம் போன வருடம் அகமதுல்லா ஐஏஎஸ் பாஸ் ஆன மாணவர் இன்னும் ட்ரைனிங்ல இருக்காரு இன்ஷா அல்லாஹ் ஷிம்லால, கூட சீக்கிரம் வருவார் இன்ஷா அல்லாஹ். அடுத்து ரெண்டு மாணவர்கள் அல்லாட கிருபினால இப்போ நடந்த எக்ஸாம்ல பிரிலிமினரி மெயின் எல்லாம் பாஸ் ஆகி இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஹாசா ரமலான் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ், ரெண்டு பேருமே ஐஏஎஸ்ஸா வரணும்னு சொல்லி. அடுத்தபடியா இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஆகஸ்ட் 26ஆம் தேதி அல்ஹம்துலில்லா நம்முடைய அகாடமியில இருந்து 60 மாணவர்களும் 13 மாணவிகளும் இன்ஷா அல்லாஹ் ஐஏஎஸ் எக்ஸாம் பிரிலிமினரி எழுதி இருக்கிறாங்க. அவங்களுக்காண்டி இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் ஹாசா துவா செய்யுங்க. அந்த மாணவர்கள் எல்லாருமே இன்ஷா அல்லாஹ் நல்லபடியா பாஸ் ஆகணும்னு சொல்லி. இந்த நேரத்தில் உங்களோட வேண்டுகோள் என்னன்னு சொன்னா, ஐஏஎஸ் அகாடமிக்கு வந்து மேல அந்த லைப்ரரி கிளாஸ் ரூம், மாணவர்கள் படிக்கக்கூடிய மெயின் ஹாலு, இதெல்லாம் வந்து எப்போ மக்காப்பள்ளி கட்டும் பொழுது போட்ட அந்த வெறும் தரையா இருக்குது. அந்த தரையை வந்து அவங்க பெருக்கிறது கொள்றது கழுவுறதுலாம் ரொம்ப சிரமமா இருக்கிறதுனால டைல்ஸ் போடலாம்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துச்சு. அந்த டைல்ஸுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய் செலவாகுது. யாராவது நல்ல உள்ளம் படைத்தவர்கள் ரமதான் மாசத்துல அல்லாவுடைய அருளை பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் யாராவது பொறுப்பெடுத்தீங்கன்னா டைல்ஸ் போட்டு கொடுத்தா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அந்த டைல்ஸ்ல அவங்க புழங்கி படிக்கும் காலம் வரை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நன்மை கிடைச்சிட்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஹெச் ராஜா என்ற பைத்தியக்காரன் பர்தா பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான், அவனுக்கு நாம் எப்படி பாடம் கற்றுக் கொடுப்பது? நீங்களே பைத்தியக்காரன் நீங்க அப்புறம் என்ன போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு? ஒரு சகோதரர் வீடு கட்ட, அதாவது இன்னைக்கு என்னண்டா, யாராவது ஃபேமஸ் ஆகணும் இஸ்லாத்தை பத்தி குறை சொல்லணும், இஸ்லாத்தை பத்தி பேசணும். யாராவது பேசணும்டாக்கா உடனே இஸ்லாத்தை பத்தி பேசினா போதும் ஃபேமஸ் ஆயிடுவான். அவனை பாவம் நரேந்திர மோடிக்கு எங்கெங்கயோ மெட்ராஸ்ல பேசும்போதெல்லாம் அவன் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தான், அவன் நரேந்திர மோடி கண்டுக்கிற மாதிரியே தெரியல, ஏதாவது பதவி கொடுப்பாங்க பார்த்தான், சரி ஏதாவது நாலு திட்டத்திட்டு முஸ்லீம்களை அப்பமா நம்ம திரும்பி பார்க்கணும்னா பாக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி, இந்த திரும்பி பாக்கிறதுக்காண்டி அவங்க பேச நம்ம அதெல்லாம் பெருசா பொருட்படுத்த வேண்டியது அவசியம் இல்ல. ஒரு சகோதரர் வீடு கட்ட என்னிடம் 2 லட்சம் கடன் வாங்கினார். வீடு கட்டியவுடன் ஆண் வந்த பிறகு, வீடு கட்டியவுடன் ஆள் வந்த பிறகு 50-60% எக்ஸ்ட்ராவாக 3,20,000 சேர்த்து தருகிறேன் என்று சொல்கிறார். இந்த எக்ஸ்ட்ரா 1,20,000 கொடுக்க போகின்ற அந்த அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இன்ட்ரெஸ்ட் தான். கடனா 2 லட்சம் வாங்கி திரும்ப தரும்போது அவர் 3,20,000 கொடுத்தாருன்னா அது இன்ட்ரெஸ்ட் தான், வட்டி தான், அது ஹராம் கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தன் மனைவியை தலாக் கொடுத்து விட்டார் என்றால் எல்லோரும் தன் தந்தைக்கு பிடிக்கவில்லை தலாக் விட்டு சொன்னார் ஆகியால் தலாக் விடலாமா, ஹலால் ஆகுமா? அதுதான் காரணத்தை சொன்னேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துலாம் சும்மா பிடிக்கலங்கிறதுக்காக தலாக் விட்டு சொல்லல, அவங்க காரணம் சரியான காரணமா இருந்து சரிய தடைப்பில் பொருத்தம் இல்லாத மனைவியா இருந்து அதனால தலாக் விட சொன்னாங்க. அதனால நீங்க அத்தம்மா பேச்ச கேட்டு உடனே தலாக் விட்டுறது இது பெரிய பாவம். இது நான் டிஜிட்டல் ஒர்க் செய்து வருகிறேன், உருவத்தை போட்டோஷாப் செய்யலாமா? கூட அதுங்க முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு உருவப்படம் வரையும் சொன்னாங்க, உருவப்படத்தை வரையாதீங்க, உருவம் இல்லாத படத்தை வரைங்க நீங்க. சோ டிஜிட்டல் போட்டோஷாப் இது ஹராம் அல்ல, உருவப்படத்தை வரையிறது கொள்றது அனிமேஷன் பண்றது இதெல்லாம் அவாய்ட் பண்ணக்கூடாது. தொழுகையில் என்ன தவறு ஏற்பட்டால் 2 சஜிதா செய்ய வேண்டும், அந்த சஜிதாவில் என்ன ஓத வேண்டும், அது ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. என்னென்ன தப்பு செய்யணும், ஏதாவது வாஜிபுகளை விட்டுட்டா சஜிதா செய்யணும். அதே மாதிரி எத்தனை ரக்காத்துன்னு டவுட் வந்துருச்சு, 3 ரக்காத்தா 4 ரக்காத்தா 2 ரக்காத்தா 1 ரக்காத்தா டவுட் வந்துருச்சு, அந்த மாதிரி நேரத்தில் ரசூலா சஜிதா செய்யிருக்காங்க. அந்த சஜிதாவில் ஓதத்துக்குன்னா துவா இருக்கு, சஜித வஜிஹி இல்லதி ஷக்க ஹல்கஹு அமர பஸ்ரஹுன்னு சொல்லி ஒரு துவா ஒன்று, அந்த துவா தெரிஞ்சா துவா ஓதிக்கங்க. இல்லைன்னா சாதாரண ஓதக்கூட சுபான் ரபில் ஆலான்னு ஓதுனாலும் போதும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலை பிளந்து சென்ற இடம் சினாய் பகுதியில் அல்லது ஜபலுல் லௌஸ் என்று அழைக்கப்படக்கூடிய சவுதியின் பகுதியா? ஏனென்றால் தற்போதைய ஆராய்ச்சியாளர்கள் இந்த இன்ஷா அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் இது வரும்போது இது டீட்டெயிலா சொல்றேன், அவங்க கடல் பிளந்த பகுதி எந்த பகுதி எந்த இடம் டீட்டெயிலா சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறுல தொப்பி அணிவது சுன்னத்தா, ஜுப்பா அணிவது சுன்னத்தா? தொப்பி அணிவது சுன்னத்து, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ரசூலுல்லாஹ் தொப்பி அணிஞ்சிருக்கிறாங்க, தலப்பாய் அணிஞ்சிருக்கிறாங்க, தொப்பி அணிவது சுன்னத்து. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் தான் வித்தியாசமா, தொப்பி அணிவது பிதாத்து கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தொப்பி போட்டு பேசுவாரு, தொப்பி போட்டு பேசுவாரு, தொப்பி அணிவது பிதாத்து, தொப்பி போடுறது கூடாது அப்படின்னு சொல்லி ஹயர் அதையும் மக்கள் பின்னாடி நம்பி போதுங்க. அதனால தொப்பி போடுற ரசூலுல்லாஹி இதெல்லாம் சுன்னத்து. ஜுப்பா அணிவது சுன்னத்தா? இன்னைக்கு இருக்கிற இந்த ஸ்டைல் ஜுப்பா வந்து சுன்னத்து கிடையாது. இந்த ஸ்டைல ஜுப்பா போற மாதிரி இன்னைக்கு இந்த கல்லி வச்சு இந்த மாதிரி மாடல இது சுன்னத்து கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரசூலுல்லாஹ் ஜுப்பா போட்டுருக்காங்க எப்படின்னா, கரண்டைக்கு மேலே, கரண்டைக்கு கீழே முட்டங்காலுக்கு கீழே, கரண்டைக்கு மேலே முட்டங்காலுக்கு கீழே நிஸ்பு சாக்குன்னு சொல்லுவாங்க அரபில. அந்த சாக்குங்கிறது முட்டுக்கும் கரண்டிக்கு நடுவில் பகுதி வந்து சாக்குன்னு சொல்லுவாங்க அரபில. அதுல நிஸ்பு சாக்கு வரைக்கும் ரசூலுல்லாஹ் ஜுப்பா போட்டுருக்காங்க அப்படின்னு ஹதீஸ் வருது. ஹயர் இன்னைக்கு அப்படியே அப்சலூட்டி அப்படி ரசூலுல்லாஹ் சொன்ன செஞ்ச மாதிரி இல்லட்டாலும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் போட்டுருக்காங்க. அதனால அது ஜுப்பா போடுறது கண்டிப்பா சுன்னத்து, எல்லாரும் ஜுப்பா போடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இஸ்லாமிய கலாச்சாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல ஆடை ஜுப்பாங்கிறது. Some people are following Shafi, Hanafi, Hanbali and Maliki. He is following these people as correct. Has Allah told us to follow any of these people? Please clarify. I already clarified. கீழ் உள்ளாடை அணியாமல் தொழலாமா? தப்பு கிடையாதுங்க. தொழும் பொழுதே உள்ளாடை அணிஞ்சுதான் தொழணும் அப்படி எந்த கம்பல்சரி கிடையாது. ஆனா அதே நேரத்தில் ஆடை கண்ணியமான ஆடையா இருக்கும். இன்னைக்கு வந்து நீங்க யூத நஸ்ரானிகளுடைய சூழ்ச்சி, பேண்ட் எல்லாம் வந்து நீங்க வாங்க போனீங்கன்னா நீங்க லோ ரைஸ் தான் பேண்டே கிடைக்கும் உங்களுக்கு. லோ ரைஸ் அதுக்கு பேர், அதாவது தொப்புளிக்கதான் இருக்கும் அது. கொஞ்சம் நீங்க தொப்புளுக்கு மேல ஏத்தி போடணும், ஏத்தி போட முடியாது அந்த பேண்டை. நீங்களா டெய்லர் தச்சாதான் உண்டு. ரெடிமேட் வாங்க போனீங்கன்னா லோ ரைஸ் தான் இருக்கும். அந்த லோ ரைஸ் பேண்டை போட்டுக்கிட்டு அவன் டி ஷர்ட்டை போட்டுக்கிட்டு முன்னாடி தொழுதானா, ஐயோ பின்னாடி பார்க்க சரிக்காது கட்டுறாவி. அவன் போட்டிருக்க உள்ளாடை முதல் கொண்டு, அவன் போட்டிருக்க ஜட்டி முதல் கொண்டு, அவனுடைய பின்பக்க உறுப்புகள் முதல் கொண்டு எல்லா அசிங்கமா வெளியே தெரியும். இந்த மாதிரி கேவலமான நாகரிகமற்ற ஆடையைத்தான் அணிய வேண்டும் என்று யூத நஸ்ரானிகள் நம்ம மேல திரிச்சிருக்கிறாங்க. அதனால தயவு செஞ்சு பேண்ட் அணியும் பொழுது, ஷர்ட் அணியும் பொழுது நல்ல கட்டியமா, கொஞ்சம் பெருசா போடுறான் என்ன குறைஞ்சு போயிடுபோது நமக்கு? ஒரு டி ஷர்ட்டோ ஒரு சட்டையோ கொஞ்சம் இறங்கி போறதுனால என்ன குறைஞ்சு போயிடுபோது? அல்லது பேண்டை கொஞ்சம் நல்ல மேல ஏத்தி போறாலும் என்ன குறைஞ்சு போயிடுபோது? அதனால இந்த மாதிரி கன்றாவியான ஆடைகள் அணியக்கூடாது, கண்ணியமான ஆடைகள் அணி தொழணும். சஜிதாவிலிருந்து எழுந்து நின்று அடுத்த ரக்கா தொடரும் கைகளை கட்டுவதற்கு முன்னால் கைகளை காதுவரை உயர்த்தி தொங்க விட்ட பின்னரே கைகளை கட்டி அடுத்த ரக்கா தொடர வேண்டுமா? கையை உயர்த்தணுமா? இவ்வளவு அழகா கேட்கிறாரு, இவ்வளவு டீட்டெயிலா ஒரு குழந்தை எந்திரிக்கும்போது கையை எது ரஃபைல் எதே இது ரசூலாவுடைய சுன்னத், ரசூலா செஞ்சிருக்காங்க, செய்யற சுன்னத்து. குரானை எழுதிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மாற்று மாத்தல் கூறுகின்றனர். அவர்களுக்கு இது அல்லாவின் வேதம், இது வஹியின் மூலம் இறக்கப்பட்ட வேதம் என்பதை எவ்வாறு லாஜிக்கலாக புரிய வைப்பது? விளக்கம். லாஜிக்கலா புரிய வைக்கணும் அவசியமே கிடையாதுங்க. லாஜிக்கலா புரிய அவசியம் கிடையாது, அல்லாவுடைய வேதம். ஒரே வார்த்தை சொல்லலாம், ரசூல்லா எழுதினாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது, எந்த ஸ்கூலுக்கும் போனது கிடையாது, எந்த காலேஜுக்கு போனது கிடையாது, எழுத படிக்க கூட தெரியாது. அப்படிங்கும்போது இவ்வளவு அற்புதமான விஷயத்தை எப்படி சொல்லிருக்க முடியும்? அது மட்டுமல்ல, இன்னைக்கு எத்தனையோ அறிவியல் வல்லுநர்கள், அறிவியல் விஞ்ஞானிகள் குரான்ல உள்ள அறிவியல் உண்மைகளை பார்த்து அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. எழுத படிக்க தெரியாத ஒரு ரசூல்லாவால எப்படி இப்படிப்பட்ட அறிவியல் உண்மைகள் சொல்லிருக்க முடியும்? இன்னைக்கு 1400 வருஷத்துக்கு பிறகு வந்த, இதை ரொம்ப டீட்டெயிலா சொல்லலாம், ரொம்ப டீட்டெயிலா சொல்லலாம், ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் சொல்லலாம். எனவே அவங்க சொல்லி புரிய வைங்க, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உதவி செய்வான். நீங்கள் கூறினீர்கள் மூத்தானவர்களுக்கு அவர்கள் பிள்ளைகள் தான் குரான் ஓத வேண்டும் என்று. ஆனால் பிள்ளைகளுக்கு ஓத தெரியாவிட்டால் மூத்தானவர்கள் பேரன் பேத்தி குரான் ஓதலாமா? பிள்ளைகள் ஓத தெரியாவிட்டால் இல்ல, குரான் ஓத தெரிஞ்சுக்கிட்டு வந்து குரான் ஓதணும். எவ்வளவு காலத்துக்கு சோம்பேறியா உட்காந்துருப்பீங்க? பெத்த தகப்பன் குரான் ஓத தெரியாது, குரான் ஓத தெரியாது, அதனால அஜித் மாற கூட லப்பே கொண்டு வந்து காசு கொடுத்து ஓத சொல்றேன், எந்த பிரயோஜனம் கிடையாது. ஒரு பிள்ளை குரான ஓத கத்துக்கல, இப்ப தெரியல ஓத தெரியலையே, ஓத கத்துக்க வந்து நீங்களா 30 நாள் 40 நாள் குரான் ஓத கத்து கொடுக்குறாங்க. அதனால எவ்வளவு நாளைக்கு அல்லாஹ் சாக்கு போய் சொல்லிட்டு குரான் ஓத தெரியாது, குரான் ஓத தெரியாதுன்னு சொல்லி குரானை ஓத கற்றுக்கொண்டு பெற்றோருக்காக குரான் ஓத வேண்டும். மாமியார் மூத்தானால் மருமகள் அவர் குரான் ஓதலாமா? சிதவியான மருமக, டபுள் நண்பர் கிடைக்கிற மருமகளுக்கு ஓதலாம், தப்பு இல்லை. தலையின் முடியை கொண்டையிட்டு ஸ்கார்ஃப் போடலாமா? அது தனியாக தலையில் தெரியும் வண்ணம் இருக்கலாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒட்டகத்தின் திமிலை போன்ற உங்களுடைய முடியை சேர்த்து வைக்காத பெண்கள் தடுத்திருக்காங்க. சில பெண்கள் பார்த்தீங்கன்னா கொண்டே கொண்டு இங்க போட்டுப்பாங்க உச்சில, அது ஸ்கார்ஃப் போட்டாலும் தலைக்கு மேலே தெரியும் அந்த கொண்டை. அது வந்து ஒட்டக திமில் மாதிரி, அது வந்து ஒரு பெண்ணை வந்து அப்படியே கவர்ச்சியை எடுத்து காட்டுறது. அது ரசூலுல்லாஹ் கூடாதுன்னு இருக்காங்க. நீங்க பின்னல் போடலாம், அந்த பின்னல் உங்களுடைய தலைக்கு பின்னால் மறைற மாதிரி தான் இருக்குமே தவிர உச்சில கொண்டு வைக்கக்கூடாது, குடும்பம் கொண்டு வைக்கக்கூடாது, என்ன சொல்றது, பின்னல் கொண்டு வைக்கக்கூடாது, கொண்டே கொண்டு வைக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஒட்டக திமில் மாதிரி கொண்டே போடக்கூடிய பெண்களை ரசூலுல்லாஹ் தடுத்திருக்காங்க, கூடாதுன்னு சொல்லி. ஞாயிற்றுக்கிழமை ஆண்கள் முடிவெட்டலாமா? அவர் எப்ப வெட்டுவாங்க? ஞாயிற்றுக்கிழமை லீவு. பலர் இஷா தொழுகை முடிந்தவுடன் வந்து வித்ர் தொழுவதற்கு முன்னாடி கிளம்புகிறார்கள். அவர்கள் பள்ளியின் அருமையை தெளிவுபடுத்தவும். அவங்க வித்ர் தொழுவாம போக மாட்டாங்க. அப்படி போறவங்க என்ன நினைக்கிறேன்னா, சரி தகஜத்தோடு சேர்த்து வித்ர் தொழுதுக்கலாம் அப்படின்னு போறவங்களா இருக்கும். நம்ம அவங்க வித்ர விட்டு போறாங்க, பரந்து விட்டு போவாங்க நினைப்பாங்க. நல்ல என்ன வைங்க, ஒய் ஷாஃபி அண்ட் ஹனஃபி ஃபித்ரத் அமௌண்ட் இஸ் டிஃபரெண்ட், ஐ டோன்ட் நோ. ஷாஃபி ஹனஃபி ஏன் வந்து ஃபித்ரால வந்து டிஃபரெண்ட் இருக்குது? ஷாஃபிலாம் என்ன பாவிக்கலாம் நிறைய கொடுக்கணும், ஃபித்ரா ஹனஃபிக்கலாம் நல்லவங்களா கம்மியா கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சா முத்து அப்படிங்கிற அளவு வந்துருக்குது. சாங்கிறது ரெண்டு கை நிறைய அல்றது. அந்த அளவு எவ்வளவு, இன்னைக்கு காலத்திலே அளவுப்படி அந்த சா முத்துங்கிற அளவு எவ்வளவுன்னு தீர்மானிக்கிறதுல இமாம்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு அவ்வளவுதான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஒரு கருத்து சொல்றாங்க, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஒரு கருத்து சொல்றாங்க. அந்த வித்தியாசம் தானே தவிர, ஷாஃபியாக்கள் ரொம்ப பாவிகள் அதனால நிறைய ஃபித்ரா கொடுக்கணும், ஹனஃபியாக்கள் பாவமே செய்யாத கம்மியா ஃபித்ரா கொடுக்கணும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அந்த சா முத்துங்கிற அளவை தீர்மானிப்பதில் இமாம்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு. இன்னைக்கு உங்களால இல்ல, நான் ரொம்ப தெளிவா என்னால தீர்மானிக்க முடியும் சாண்டா எவ்வளவு முத்துனா எவ்வளவு இன்னைக்கு தீர்மானிக்க முடியும், கரெக்டா என்னால அனலைஸ் பண்ண முடியும். தாராளமா அனலைஸ் பண்ணுங்க, வேணாம் சொல்ல உங்களை தாராளமா செய்யுங்க. Is it compulsory to shave hair in head at ihram sharif? உம்ரா ஹஜ் முடிஞ்ச உடனே வந்து தலை மொட்டடிக்கிறது கண்டிப்பா கேக்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொட்டடிக்கிறது ரசூலுல்லாஹி வலியுறுத்தப்பட்ட சுன்னத். மொட்டை அடிப்பவர்களுக்கு ரசூலுல்லாஹ் மூணு தடவை துஆ செஞ்சிருக்காங்க, ரஹிமல்லாஹுல் முஹல்லிகீன் ரஹிமல்லாஹுல் முஹல்லிகீன் ரஹிமல்லாஹுல் முஹல்லிகீன். மொட்டை அடிப்பவர்களுக்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. சஹாபாக்கள் கிட்ட அல் முகஸ்ஸிரீன யா ரசூலுல்லாஹ் மொட்டை அடிக்காம முடி ஷார்ட் பண்றவங்களுக்கு நன்மை கிடைக்குமா? ரசூலுல்லாஹ் மூணு தடவை மொட்டை அடிப்பவர்களுக்கு கிருபை செஞ்சு நாலாவது தடவை சொன்னாங்க, சரி போங்க முகஸ்ஸிரீனுக்கும் அப்படின்னாங்க. ஸ்டார்ட் பண்றவங்களுக்கும் அதனால மொட்டை அடிப்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தப்பட்டு சொன்னார். இமாம்கள் பயானின் போது பிறரை விமர்சிப்பது புறம் பேசுவது சேருமா சேராதா? நல்ல புரிஞ்சுங்க, மார்க்க ரீதியாக ஒருத்தர் செய்யக்கூடிய மார்க்க தவறுகளை சுட்டி காட்டுறது புறம் கிடையாது. இப்ப நான் ஒருத்தர் சொன்ன தொப்பி போட்டு அவரு தொப்பியை பத்தி பேசக்கூடாது பேசுறாரு, இது புறம் கிடையாது. இது மார்க்க ரீதியாக அவர் செய்யக்கூடிய தவறை சுட்டி காட்டுவது. அவருடைய பர்சனலா பத்தி அவரு இப்படி பொம்பளைய இப்படி பண்ணாரு, ஆம்பளை இப்படி பண்ணாரு, கையை பிடிச்சிருந்தாரு, காலை பிடிச்சிருந்தாரு, அவரு பணத்தை மோசடி பண்ணாரு, இப்படி பேசுறது போறோம். யாரை பத்தி பேசுறது? மார்க்க ரீதியாக ஒருத்தர் சொல்லக்கூடிய மார்க்க கருத்து தவறுங்கிற அடிப்படையில் விமர்சிப்பது தவறல்ல, அது புறமாகாது. ஆண்கள் தன் கையில் சில்வர் பிரேஸ்லெட் கடா மோதிரம் அணியலாமா? சில்வர் பிரேஸ்லெட் கடா மோதிரங்கிறது இந்த கடா வளையல் இதெல்லாம் வந்து பெண்களுடைய அணிகலன்கள், அது வந்து ஆண்கள் அணியத்துக்கு அனுமதி இல்லை. மோதிரம் போடலாமா? மோதிரம் வெள்ளி மோதிரம் மட்டும் போடலாம். ரசூல் அணிஞ்சிருக்கிறாங்க, வெள்ளி மோதிரம் போடுறது அனுமதி இருக்குது, தங்க மோதிரம் ஆண்கள் அணியக்கூடாது. மற்றபடி பிரேஸ்லெட் கடா வளையல் இதெல்லாம் வந்து பெண்களுடைய அணிகலன்கள், அதை ஆண்கள் அணியக்கூடாது. ஷபே பராத் இரவு உள்ளதா? உள்ளதே. ரமதான்ல இருந்து பாஞ்சு நாள் முன்னாடி இருக்குமே சபே பராத்து இரவு எல்லாம் கொண்டாடுறாங்களா இல்லையா? அப்ப இருக்குதான்னு அர்த்தம். சபே பராத்துக்கு ஹதீசுகள் ஆதாரம் இருக்குதான்னு சொன்னா, சபே பராத்தை பற்றி வரக்கூடிய பெரும்பாலான ஹதீசுகள் ரைஃபான ஹதீசுகள், பலகீனமான ஹதீசுகள். அது வந்து ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ரசூலா செஞ்சாங்கிறதுக்கு எந்த விதமான மேராஜ் இரவை பற்றி வரக்கூடிய மேராஜ் இரவை பற்றி எந்த ஹதீசுமே கிடையாது. அதாவது ஷாபான் 17 ரஜபு 27 தான் வந்து மேராஜ் இரவுங்கிறதுக்கு எந்த உறுதியான ஆதாரங்கள் கிடையாது. அன்னைக்கு வந்து நின்று வணங்குறது, அமல் செய்யறது, பயன் பண்றது, பள்ளி ஆசல பூஜை வாங்கிட்டு போறது, எந்த ஆதாரம் கிடையாது. ஷபே பராத் அவரை பத்தி வரக்கூடிய ஹதீஸ்கள் பெரும்பாலான பலகீனமான ஹதீஸ்கள், உறுதியான ஹதீஸ்கள் கிடையாது. என்னிடத்தில் 15 பவுன் நகை உள்ளது, நான் 15 பவுனுக்கும் கணக்கிட்டு ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா, அல்லது 5 பவுனுக்கு மட்டும் கணக்கிட்டு கூட இல்ல, 10¾ பவுனுக்கு மேல இருந்தா ஜக்காத்து கடமை. 10¾ பவுனுக்கு மேல எத்தனை பவுன் மொத்தத்தை ஜக்காத்து கொடுக்கணும். உதாரணம் 15 பவுன் ஜக்காத்து கொடுக்கணும். பெண் அல்லது ஆண் யூடியூபில் அல்லது டிவியில் பயான் செய்யும் பொழுது அவற்றை ஆணின் முகத்தை பெண்ணின் முகத்தை ஆண் பார்க்கலாமா? கூடாதுங்க, அவாய்ட் பண்ணணும். அதாவது பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஆணின் முகத்தை முகத்தையோ பெண்ணின் முகத்தை மறைச்சுதான் ஆகணும். பெண் டிவியில பயன் பண்ணாலும் சரி யூடியூப்ல பயன் பண்ணாலும் சரி அவங்க முகத்தை மறைச்சுதான் ஆகணும். ஏன்னா அல்லாஹ் உத்தரவிடுறான் குரான்ல, யா ஐயுவன் நபிய கொல்லி அஸ்வாஜிக்கே பனாத்திக்கே நிசாயில் மூமினின் யுதுனின் அழகின் அவன் ஜலாபிபிஹின் தாலிக்கா அதனா யோரஃப்ன ஒலா யுதைன் உக்கான் அல்லாஹ் கஃபூர் ரஹிமா. அல்லாஹ் தெளிவா சொல்றான் சூரத்துல் அஹ்சாப்ல, நபியே உங்களுடைய மனைவிமார்களுக்கும் பெண் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, அவருடைய தலை முந்தானையை முன்பு இறக்கிக் கொள்ள சொல்லுங்கள், தலை முந்தானையை கொஞ்சம் முன்னாடி இறக்கிக் கொள்ள சொல்லுங்க, அது கண்ணியமான பெண்கள் என்று அறியப்பட்டு அவங்களுக்கு எந்த தீங்கு நடக்காம இருக்கும் அப்படிங்கிறான். அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நாங்க எல்லா நேரத்திலும் முகத்தை மறைச்சிட்டு இருப்போம், இஹ்ராம்ல இருக்கும்பொழுது கூட முகத்தை மறைக்க கூடாதுங்கிறதுனால மறைக்காம இருப்போம். அப்ப அன்னி ஆண்கள் யாராவது இப்படி நாங்க மறைச்சுப்போம், ஏதாவது பொருள் வச்சு மறைச்சுப்போங்கிறாங்க. அதனால முகத்தை மறைப்பதற்கு ஏராளமான ஹதீஸ் இருக்குது, பெண்கள் மறைச்சுதான் ஆகணும். அது இச்சை வருதோ வரலையோ பெண்கள் முகத்தை ஆண்கள் பார்க்கறதுக்கு அனுமதி கிடையாது. ஆண்கள் முகத்தை பெண்கள் பார்க்கலாமா அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி நேரத்தில் பார்க்காமல் தவிர்ப்பதுதான் நல்லது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கும்பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களான அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உம்மு ஸலமா ரெண்டு பேர் இருக்காங்க, அப்துல்லாஹி இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹா கண்ணு தெரியாத சஹாபி உள்ள வர்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள ரூம்குள்ள போங்கன்றாங்க. அந்த சஹாபி வந்துட்டு போனவுடனே ரெண்டு பேரும் சொல்றாங்க, யார ரசூலுல்லாஹ், அவர் இன்னஹு ஆமா, அவர் கண்ணு தெரியாது தானே, அவர் எப்படி எங்களை பார்க்க முடியும், அதனால நாங்க எதுக்கு ரூம்குள்ள போயிருக்கணும் எங்களை அப்படிங்கிற ரசூலுல்லாஹ், அஃபா அந்தமா உம்மியாவானி, நீங்க ரெண்டு பேரும் கண்ணு தெரியாதவங்க இல்லையே, உங்களுக்கு கண்ணு தெரியுதானே செய்யும் நீங்க. அப்ப இதுல என்ன தெரியுது, ஆண்களும் பெண்களும் ஆண்களை பார்க்க கூடாது அப்படின்னு தெரியுது. அடுத்த கேள்வி வரும், அப்படின்னா அதுல தங்க டிவி வச்சிருக்கீங்களா, பொம்பளைங்களாம் பாக்குறாங்களா உங்களை, உங்க முகத்தை பாக்குறாங்களா, முடிஞ்சவரை அவாய்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா அங்க வந்து நோக்கம் வந்து என்ன பாக்குறது நோக்கம் இல்ல, நான் அவ்வளவு அழகாவும் கிடையாது, அதையும் சொல்லிக்கிறேன், அங்க என்ன பாக்குறது நோக்கம் கிடையாது, பயான வந்து கவனமா கேட்கறதுதான் நோக்கம். பயான் வந்து அந்த முகத்துடைய இம்ப்ரெஷனோட முகத்துடைய அந்த உணர்வுகளோடு பார்க்கும்பொழுதுதான் அந்த பயான் மனசுல பதியுங்கிறதுனால ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். இல்ல பாக்குறதுனால எங்களுக்கு தப்பான என்ன வருதுன்னா பார்க்காம அவாய்ட் பண்ணுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டோ எடுப்பதை தடுத்தார்கள், அப்படி இருந்தும் நீங்கள் உங்களை வீடியோ பிடித்து யூடியூபில் அனுப்புவோம் சரியா? வந்துருச்சு, வராது நினைச்சா வந்துருச்சு, வந்துடும் கேள்வி. அதாவது போட்டோ என்பது வேறு, வீடியோங்கிறது வேறுங்க. போட்டோங்கிறது உருவப்படம், வீடியோங்கிறது உருவப்படம் கிடையாது. ரெண்டாவது, இன்னைக்கு இந்த யூடியூப்ல அனுப்புற நோக்கம் என்ன, யூடியூப்ல அனுப்புறதோ அல்லது வெப்சைட்ல போடுறதோ வந்து மக்கள் பயனடையணுங்கிற நோக்கம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டோ எடுக்கிறத வந்து ஏன் தடுத்தாங்க ஹராமாக்குறாங்கன்னு சொன்னா, போட்டோ எடுக்கிறதுங்கிறது உருவ வழிபாடு உருவாக்குறதுக்காண்டியும் உருவத்தை வைத்து வணங்குவதற்கு மரியாதை கொடுப்பதற்கெல்லாம் வாய்ப்பு ஏற்படுங்க ரசூலுல்லாஹி தடுத்தாங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம போட்டோ ஹராம்ங்கிறோம். வீடியோ என்பது இனி அது வந்து ஒரு ஸ்டில்லா நிக்க போறது, போட்டோங்கிறது ஒரு ஸ்டில்லா நிக்கும், உருவப்படமா நிக்கும். வீடியோங்கிறது ஸ்டில்லா நிக்க போறதுல, அது ஓடி போயிடும். அது கண்ணாடியில பாக்குற மாதிரி, ஒரு உருவத்தை கண்ணாடியில பிம்பத்தை பாக்குறோம், அந்த மாதிரி தான் வீடியோல பாக்குறது. அதனால வந்து அது நம்முடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, இன்னும் நிறைய மக்கள் பயனடையணும், நிறைய மக்கள் மார்க்கத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கம் தான். அதனால வந்து வீடியோல வந்து மார்க்க விஷயங்களை சொல்றதோ பரப்புறது தப்பு கிடையாது. திருமணத்திற்கு 20 நாள் முன்பு ஹலால் சிக்கன் என்று ஹராமான சிக்கன் கொடுத்து விட்டார்கள். திருமணத்திற்கு 20 நாள் முன்பு ஹலால் சிக்கன் என்று ஹராமான சிக்கன், ஹராமானது உண்டால் 40 நாள் பிரார்த்தனை செய்யறது என்று கேள்விப்பட்டேன். என் திருமணம் கூடுமா, மன உளைச்சலாக உள்ளது. ஹராமானதை உண்டால் முந்தைய 40 அல்லது பிந்திய 40 பிரார்த்தனை கூடாதா? தெரியாம சாப்பிட்டா அல்லாஹ் மன்னிப்பாங்க, தெரியாம சாப்பிட்டீங்க அல்லாஹ் மன்னிப்பான். தெரிஞ்சுதான் சாப்பிடக்கூடாது. அல்லாஹ் தொழுகை 40 நாள் அல்ல ரசூல் ஒண்ணு சொல்லல, ஹராமான உணவு உள்ள போயிட்டாலே நம்முடைய துவாக்கள் கபுல் ஆகாது. அதுக்கு தௌபா செஞ்சு அதுல இருந்து மீள்ற வரைக்கும் தெரியாம சாப்பிட்டீங்க தப்பு கிடையாது. உங்க மன உளைச்சல் எல்லாம் வேண்டாம், உங்க திருமணமும் கூடும், நீங்க மனைவியோட சந்தோஷமா இருக்கு, தப்பே கிடையாது. ஐ ஹேட் த ஹதீஸ் தட் இட் இஸ் கம்பல்சரி டு டீச் கலிமா அட் த டைம் ஆஃப் ஜக்கராத். ஹவு டு வி நோ அபவுட் ஹிஷீஸ் ஜக்கராத்? கேன் வி டீச் கலிமா டு நார்மல் மேன் ஹூ இஸ் பெட் ரிட்டன்? அதாவது சக்கராத்துல இருக்கும்பொழுது வந்து களிமா சொல்லணும்னு சொல்றாங்களே, நம்ம அவங்க சக்கராத்துல இருக்காங்க நமக்கு எப்படி தெரியும்? அதனால சாதாரணமா ஒருத்தர் படுக்கையா இருந்தாலும் ஒரு களிமா சொல்லி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கறாங்க. களிமா நல்லா புரிஞ்சுங்க, ரசூலுல்லாஹி லக்கீனு மௌத்தாக்கும், உங்களுடைய மரணித்தவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வை தல்கீன் சொல்லுங்க. தல்கீன்ங்கிறது என்ன தெரியுமா? அவட்டவே ஒருத்தர் சக்கராத்துல இருக்காரு, களிமா சொல்லு, லா இலாஹ இல்லல்லாஹ் களிமா சொல்லு அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவர் காது கிட்ட ஒருத்தர் உட்கார்ந்துகிட்டு அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம சொல்ல சொல்ல கேட்டு அவர் என்ன பண்ணுவார், இன்ஷா களிமா சொல்லிட்டாருனா பெரிய பாக்கியமானவர். ஏன்னா மன்கான ஆஹிர் கலாமி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹல ஜன்னா, யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கும் சொர்க்கம் போவார் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சோ அதனால அவர்ட்ட வந்து நம்ம வற்புறுத்த கூடாது, களிமா சொல்லுங்க களிமா சொல்லுங்கன்னு சொல்லி களிமா வந்து அவர் காதல படுற மாதிரி சொல்லணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாருக்கும் களிமாவோட மரணிக்கக்கூடிய பாக்கியத்தருவானாக. சோ அதனால பழவேற்காட்டிலிருந்து ரியாதுல் ஹுதா.